ಇಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೀರ್ತಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಯ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಮಯಗ್ರೀವಂ ಉಪಾಸ್ತವೇ ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ಮಧ್ಯಮಾಂ ಚಾರಿವರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂ ಭುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತವಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇಲೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋ ಸದೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಯತ್ಪದಾಭೋರುಹಧ್ಯಾನವಿಧ್ವಸ್ತಾ ಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ರಾಮುನೇಯಂ ನಮಾಮಿ ತಂ. 61. ತಾನಿ ಸರ್ವಾಣಿ ಸಂಯಮ್ಯ ಯುಕ್ತ ಆಸೀತ ಮತ್ಪರಃ ವಶೇ ಹಿ ಯಸ್ಯೇಂದ್ರಿಯಾಣಿ ತಸ್ಯ ಪ್ರಜ್ಞಾ ಪ್ರತಿಷ್ಠಿತಾ ಧ್ಯಾಯತೋ ವಿಷಯಾನ್ ಪುಂಸಃ ಸಂಗಸ್ತೇಷೂಪಜಾಯತೆ ಸಂಗಾತ್ ಸಂಜಾಯತೆ ಕಾಮಃ ಕಾಮಾತ್ ಕ್ರೋಧೋಭಿಜಾಯತೆ ಕ್ರೋಧಾತ್ ಭವತಿ ಸಮ್ಮೋಹಃ ಸ್ಮೃತಿ ವಿಭ್ರಮಃ ಸ್ಮೃತಿಭ್ರಂಶಾತ್ ಬುದ್ಧಿನಾಶೋ ಬುದ್ಧಿನಾಶಾತ್ ಪ್ರಣಶ್ಯತಿ ರಾಗದ್ವೇಷವಿಯುಕ್ತೈಸ್ತು ವಿಷಯಾನಿಂದ್ರಿಯೈಶ್ಚರನ್ ಆತ್ಮವಶ್ಯೈರ್ವಿಧೇಯಾತ್ಮ ಪ್ರಸಾದಮಧಿಗಚ್ಛತಿ ಪ್ರಸಾದೇ ಸರ್ವದುಃಖಾನಾಂ ಹಾನಿರಸ್ಯೋಪಜಾಯತೆ ಪ್ರಸನ್ನ ಚೇತಸೋ ಹ್ಯಾಶು ಬುದ್ಧಿಃ ಪರ್ಯವತಿಷ್ಠತೆ ನಾಸ್ತಿ ಬುದ್ಧಿರಯುಕ್ತಸ್ಯ ಚಾಯುಕ್ತಸ್ಯ ಭಾವನಾ ಚಾಭಾವಯತ ಶಾಂತಿಃ ಅಶಾಂತಸ್ಯ ಕುತಃ ಸುಖಂ ಇಂದ್ರಿಯಾಣಾಂ ಹಿ ಚರತಾಂ ಯನ್ಮನೋನು ವಿಧೀಯತೇ తదస్య హరతి ప్రజ్ఞా. వాయుర్నావమిమాంబసి తస్మాద్యస్య మహాబాహో. నిగృహీతాని సర్వశః ఇంద్రియాణి, అదే పిచ్చున ఇంద్రియాణి ఇంద్రియార్థేభ్యః, ఇంద్రియాణి ఇంద్రియార్థేభ్యః, తస్య ప్రజ్ఞా ప్రతిష్ఠితా. యానిషా సర్వభూతానాం, తస్యాం జాగర్తి సంయమే. యస్యాం జాగృతి భూతాని, సానిషా పశ్యతో మునే. ఆపూయమానం అచల ప్రతిష్టం, సముద్రమాప ప్రవిశంతి యద్వత్. తద్వత్కామాయం ప్రవిశంతి సర్వే. శాంతిమాప్నోతి న కామకామీ. విహాయ కామాన్యత్ సర్వాన్. పుమాం శరతి నిస్పృహః. నిర్మమో నిరహంకారః. శాంతిమధిగచ్చతి. ఏషా బ్రాహ్మీ స్థితిః పార్థ. నైనాం ప్రాప్య విముహ్యతి. స్థిత్వాస్యామంతకాలేపి. బ్రహ్మ నిర్వాణం ఋచ్ఛతి. మొత్త ఉపనిషదుడుడయ சாரம் என்னன்னு கேட்டா, ஞானத்தினால் மோக்ஷம், ஞானான் மோக்ஷஹ அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவோம். ஞானான் மோக்ஷஹ, ஞானாத்து மோக்ஷஹ. அப்ப மோக்ஷம்னா என்ன, ஞானம்னா என்ன சொல்லணும்? ஞானம்னா என்னன்னு கேட்டா, இந்த காலத்துல இன்ஃபர்மேஷன் தான் ஞானம் நினைச்சிருக்கோம். ஞானம் தான் கேட்டா இன்ஃபர்மேஷன். அது ஒரு கதை சொல்லுவார். ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருந்தார். ரெண்டு சிஷ்யால் மட்டும் அதுல சேம் லெவல்ல வந்துட்டு இருக்கார். பரீட்சை பண்ணி பார்த்தா சேம் லெவல்ல வந்துட்டு இருக்கார். இப்ப இவாள் நிஜமாவே யாருக்கு ஞானம் இருக்கு, யாருக்கு அதாவது புக் நாலேஜ் சொல்றோமோ, நான் பிளஸ் டூல எல்லாரும் மார்க் வாங்குற, அதிகமா மார்க் வாங்கினவெல்லாம் பார்த்தா காணாம போயிடுறான். கொஞ்சம் மிடில் மார்க் வாங்கலாம் பார்த்தா ஷைனாரா. அது என்னடான்னு பார்த்தா, ஏன்னு கேட்டா, அப்ப புக்கிஷ் நாலேஜ் ஒன்று இருக்கு, பிராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்கு. அது எப்படி டெஸ்ட் பண்ணலான்றதுக்காக சொன்னார், அவ வந்து இந்த குருகுலத்துல தங்கியிருந்தா, ரெண்டு ரூம் பக்கத்துல பக்கத்துல வச்சுருக்கோம். அப்ப ஒரு நாள் தாத்தால போனார் அந்த இடத்துக்கு, போய் ரெண்டு பேரும் கூப்பிட்டார். அந்த காலம் அதனால ஏதோ அறையனா போறனா அதை கொடுத்தார் காசு, ரெண்டு பேருக்கு ஒன்று ஒன்று கொடுத்தார். கொடுத்துட்டு சாயங்காலம் வரைக்கும் டைம் தரேன், இந்த காசை கொண்டு இந்த அற்ப பணத்தை வச்சுண்டு எந்த வஸ்துவை வாங்கிட்டு வந்தா உங்க ரூம் நிறைஞ்சி இருக்குமோ அந்த வஸ்துவை வாங்கிட்டு வந்து நிரப்புங்கோ அப்படின்னு கொஞ்சோண்டு காசு கொடுத்தார். எந்த வஸ்து வாங்கிட்டு வந்து நிரப்புங்கோ அப்படின்னு போயிட்டார். முதல்ல ஒருத்தன் கேட்டானா நம்ம கடகடம் கடத்திருக்கு ஓடினா, ஏன்னா அங்கதான் வஸ்துவெல்லாம் கிடைக்கும். அப்ப பார்த்தா இத்தினோட காசுக்கு இது நிறைய கிடைக்கும் பார்த்தா வெக்கோல் நிறைய கிடைச்சது. ஏன்னா வெக்கோலுக்கு மதிப்பு ரொம்ப கம்மி, நம்ம சாப்பிட்றதுல அதனால நம்ம சாப்பிட மிஸ் வச்சிருக்கோம், அதுவும் டிமாண்டா போயிடும். அப்புறமா ஆர்கானிக் வெக்கோல் விற்க ஆரம்பிச்சிருவோம், பக்கத்துலயே சொல்ல முடியாது எல்லாத்தையும். அதனால நம்ம கிரேஸ் இருக்கு ஆர்கானிக் போட்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எதையும் பாக்குறது இல்ல, அதை வாங்கி சாப்பிட்டு வெக்கோல வாங்கினா தான் வேணும் ரூம்ல ஒப்பிட்டான், சொன்னா செஞ்சாச்சு. இன்னொருத்தன் யோசிச்சான், இதுக்கடா இவர் வந்து காதம் காத்தால வேலை மலைக்கட்டு இங்க வந்து ஆராயணா கொடுத்து எத்தையோ வாங்கினது ரூம் ரொம்ப சொல்றாரு, இது என்ன பர்பஸா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தான். அப்ப அவனுக்கு பொறி தட்டித்து, ஓஹோ ஏதோ நான் பரீட்சை பண்ணி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடத்திருக்கு. அவனும் கடத்திருக்கு போனான். போனா ஒரு விளக்கு வாங்கினான், கொஞ்சம் எண்ணெய் திரி நெருப்பு கொண்டு வந்து சின்ன விளக்க ரூமுக்கு நடுவில் வச்சான். காத்தாலே ரெஸ்டாரண்ட் கேட்காதீங்க, குரு வரைச்சே வச்சேன்னா அணிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அது வேற கேள்வி வரும். அதனால குரு வரத்துக்கு மேலே கரெக்டாக ஏற்றி வச்சுட்டான். குரு வந்தார், முதல் ரூமை பார்த்தார், ஒரே என்ன வாசனை, மாட்டு வாசனை வச்சு வந்து வெக்கலாம் அடிச்சு வச்சிருக்கான், ஃபெயில். ரெண்டாவது ரூமை பார்த்தார், அவன் குரு கிட்ட கால்னா திரும்பி கொடுக்குறான், இருந்தாங்க குரு நீங்க கொடுத்ததுல மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்றா. என்னடா பண்ண தெரிஞ்சா ரூம் பிரகாசமா இருக்கு, நீங்க தானே சொன்னேன் ஏதோ ஒரு வஸ்து வாங்கி நிரப்பத்தான் நிரப்பியிருக்கேன் அப்படின்னு. அப்ப என்ன தாத்பரியம் கேட்டா, இதுதான் நாலெட்ஜுக்கும் விஸ்டம்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நம்ம இன்னைக்கு ஞானம்னா வெறும் நாலெட்ஜுனா இந்த மொபைல் போனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை, அதுவும் எல்லாத்தையும் ஸ்டோர் பேஜுக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து ஸ்டோர் பண்றது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. சர்வர் நம்மளோட புத்திசாலி ரொம்ப, ஏன்னா நம்ம கிட்ட பாதி விஷயம் இல்ல. அப்ப ஞானம் தான் வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, ஞானம்ன்றது பிரித்து தெரிஞ்சுக்கிறது, அதை ப்ராசஸ் பண்ற கேப்பபிலிட்டி வேணும். கம்ப்யூட்டருக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ற கேப்பபிலிட்டி கிடையாது, திரும்ப ஸ்டோப் வச்சிருக்கோம், நீங்க கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும், இல்லாட்டி அப்படியே கொடுத்ததை அப்படியே வாங்கி வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன எடுத்துக்காரன் பசங்களை படி படி படினு சொல்லி ஐஐடி போறான் ஐஐஎம் போறான் படிக்கிற கடைசி என்னடா பண்றான்னு கேட்டா, இன்னும் நல்ல பதனா இருக்கான். அதாவது கீழே இருக்கிறவன் அவன் புத்திசாலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், மேல இருக்கிறவ அவன் புத்தகத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆக பார்த்தா கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப என்ன கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது, விஸ்டம் ஏற்படுறது இல்ல, ஞானத்தை சம்பாதனம் பண்ணிட்டு இருக்கா லோகத்துல. ஆனா இப்ப ஞானான் மோட்சம் என்ன அர்த்தம் எப்படின்னு கேட்டா, இந்த ஞானம் இல்ல, பிரிச்சு தெரிஞ்சுட்டா மோட்சம். அப்ப எதை எதையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டா, இந்த லோகத்துல அறிவுள்ள வஸ்து ஒன்று இருக்கு, அறிவு இல்லாத வஸ்து ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அறிவு இருக்கிற வஸ்துவும் அறிவு இல்லாத வஸ்துவும் சேர்ந்தே இருக்கு. அந்த காரணம் நமக்கு தெரியல. ஒரு வைத்தியர்கிட்ட ஒருத்தர் போனார், ஒரு வியாதி குணம் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார். போனா டாக்டர் சொன்னார், இதுதான் கோர்ஸ் டாக்டர், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வியாதி முதல்ல எப்படி வந்தது சொல்லுங்க, அப்பதான் நான் மருந்து சாப்பிடுவேன் அப்படின்னா. வியாதி எப்படி வந்ததுன்னா இப்ப கணக்கு, இப்போ வியாதி வந்தாச்சு குணப்படுத்திக்கணும், அதனால அது அனாதி எப்படி வந்தது தெரியல. எப்படியோ அந்த அறிவு இருக்கிற வஸ்துவும் அறிவில்லாத வஸ்து சேர்ந்து போயிருக்கு. இப்ப எப்படி பிரியணும்னு கேட்டா, அந்த அறிவு இருக்கிற வஸ்து தன்னுடைய அறிவினால பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது, ஓ நான் இது இல்ல, நான் வேற இது வேற தெரிஞ்சுக்கிறது. அப்ப நான் வேற இது வேற தெரிஞ்சுட்டாலே திருப்பி போய் அந்த அறிவு இல்லாத வஸ்துவில சேர வேண்டிய விஷயம் நமக்கு வராது, அந்த எண்ணம் போயிடும், ஆசை போயிடுது, நான் இல்ல இது, நான் வேற இது வேற தெரிஞ்ச உடனே இதுக்கு நாங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லையே இல்லையா. அது மாதிரி அந்த ஞானமானது ஏற்படுச்சு என்னன்னு கேட்டா, அந்த வியோகமும் ஏற்படுறது. அப்ப ஆஸ்திக மதங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த வியோகமே மோட்சம். எப்ப இந்த பிரகிருத்திலேருந்தோ இல்ல இந்த மேட்டர்லேருந்தோ ஆத்மாவானது பிரியறதோ அதுவே மோட்சம் சொல்லிடுற, அதுக்கு மேல ஒன்னும் இல்லைன்ட்ட. அப்ப சில பேர் ஈஸ்வரன் ஒத்துக்கல, மாமா மட்டும் வந்திருக்காருன்னு பார்த்தேன். அப்ப சில பேர் ஈஸ்வரன் ஒத்துக்கல, எதுக்கு ஈஸ்வரன் தேவையில் என்ன, நம்ம பிரிஞ்சிருக்க போறது தானே, கோத்துக்கு போற இனிமேல் பிரிஞ்சாச்சுன்னு சொல்றா, அதுக்கு மேல ஜட்ஜி விட வேலை நமக்கு கொடுத்தாச்சு, அவ்வளவு வந்து தனியாக இருக்க வேண்டியது. அது மாதிரி ஈஸ்வரன் நம்ம ஹெல்ப் பண்ணார் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவருக்கு வேலை இல்லை, அவர் மாட்டுக்கு இருக்க நம்ம மாட்டுக்கு இருக்கோம் அப்படின்றா. சில பேர் ஈஸ்வரன் ஒத்துக்கிறதே இல்லை, ஒத்துந்தவா என்ன பண்றாங்க கேட்டா, ஜஸ்ட் ஹெல்ப் பண்றார் அவ்வளவுதான், சகாயம் பண்ணுவார்னா. அகமத்த கைவல்யத்தையே மோட்சமா நினைக்கிறது தான் மிச்ச மதங்கள்லாம். அது நியாயமாட்டோம். இன்னொரு சந்தர்ப்பத்துல அவ கேட்டுண்டா எல்லா மிச்ச ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டை பத்தி ஒரு பிரீஃப் கேட்டுண்டா, அது ஒரு நாள் நான் அதுல சொல்றேன். அப்ப மிச்ச மதங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த பிரகிருத்திய பிரகிருத்திலேருந்து இந்த ஆத்மாவானது பிரிஞ்சிருக்குன்னா எப்படி பிரியறது? இனிமே திரும்பி சேராத மாதிரி பிரியுது. ஏன்னா மரணம் நினைச்சு ஆத்மா கழிவு பிரியுது தேகத்தை விட்டு, அந்த மாதிரி டெம்பரரி பிரிவு இல்ல, பர்மனண்டா இனிமேல் சேராதபடி பிரியது தான் மோட்சம் சொன்னான். அதுல வேதாந்திகள் மாத்திரம் கொஞ்சம் பிரிஞ்சா, வேதாந்திகள் மட்டும் பிரம்மம் ஒன்று ஒத்துண்டா, ஆனா அதுலயும் ஒரு சில என்ன பண்ணிட்டா அந்த பிரம்மம் தான் நாமன்னு சொல்லிட்டா, நாம தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம் அப்படின்ட்டா, அகம் பிரம்மாஸ்து தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம்ட்டா. அப்ப என்னாச்சு, ஈஸ்வரனை ஒத்துக்கிறா. ஆனா அந்த ஈஸ்வரன் வந்து நமக்கு ஞானம் ஏற்படுற வரைக்கும் அவன் பெரியவன் நம்ம தாழ்ந்தவன் இருக்கு. நமக்கு ஞானம் ஏற்பட்டவன் நம்மளும் ஈஸ்வரன் தோல் மேல தோல் கை பண்ணும் போற மாதிரி அழுத்திப்பா, நானும் ரியலைசேஷன் அழுத்திப்போம். ஏன்னா அவளோட மதம் அந்த மாதிரி இருக்கு. அதை தாண்டி இருக்கிறது நிர்குண பிரம்மம், அது ஒன்றும் அதுக்கு சகுனம்லாம் கிடையாது, அதுதான் நான் அதுதான் நீன்ற மாதிரி ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரி எந்த விதமான ஒரு லிமிடேஷன்ஸ்லாம் இல்லாம விசிஷ்டாத்வைதம் மாத்திரம் தான் ஈஸ்வரனை ஈஸ்வரனா ஒத்துண்டு எப்பயும் அவனுக்கு எல்லா குணங்களும் உண்டு, நாம வேற ஈஸ்வரன் வேற, என்னைக்கும் நம்ம ஈஸ்வரன் ஆக முடியாது. அவன் விபு, விபுனா எங்கும் கரந்தெங்கும் பரந்துலன் அவர் சொல்லிருக்கார். நம்ம அணு, அணுஸ்வரூபம் தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப மோக்ஷம்னா என்னன்னு கேட்டா விபூதி, ரெண்டு விபூதியை பிரிச்சுட்டா மொத்த உலகத்தையுமே மொத்த பிரபஞ்சத்தையுமே, லீலா விபூதி இன்னொன்னு நித்திய விபூதியும் பிரிச்சுட்டா. லீலா விபூதியில் இருக்கிறது பந்தம், அப்ப இதை விட்டுட்டு நித்திய விபூதிக்கு போறதுதான் மோட்சம். அப்ப மோட்சம்னா என்னன்னு கேட்டா போய் பகவான இருக்கிற அவன் நித்திய விபூதி அடைஞ்சு அங்க போய் கைங்கரியம் பண்றது, இல்ல அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கிறதான் மோட்சம்னு தீர்மானமா சொல்ற. இங்கதான் எல்லாமே மேக் சென்ஸ். பகவான் ஒருத்தருக்கானுக்கு ஹெல்ப் பண்றான் இல்லையா, நானும் அவனும் ஒண்ணுதான், என் அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அவன் வேற நான் வேற, அப்புறம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னா வச்சுக்கோ, லாஜிக்கலா திங்க் பண்ற வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்ஷன். அதாவது சில பேர் கீழே இருக்கா, அவ என்ன நினைக்கிறானா எல்லாம் ஒண்ணுதான், என்ன வித்தியாசம் நினைச்சுட்டு இருக்கா, அப்படி இல்லவே இல்லை. எல்லா ஒண்ணு எப்பயுமே எதுலையுமே இருக்க முடியாது, லோகத்திலயும் எடுத்துக்கோ எல்லாம் தப்பா, என்ன எல்லாம் ஒண்ணுதானே, ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா, எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் இருந்துன்னு தான் இருக்கு, ஆம்பளை வேற பொம்பளை வேறதான், இன்னைக்கு ஆம்பளை பொம்பளை ஆக முடியாது, மிருகம் வேற மனுஷன் வேறதான். ஆனா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை வந்து யாராலையும் புறக்கணிக்க முடியாது, அதை எல்லாரும் ஒத்துக்கணும். பட் டைவர்சிட்டியே கிடையாது, யூனிட்டி தான் இருக்குன்றது வந்து பைத்தியக்காரத்தனம். கண்ணை திறந்து பார்க்கணும் நம்ம. டைவர்சிட்டி இஸ் தேர், வி ஹேவ் டு அக்செப்ட். பட் இட் டசன்ட் மீன் தட் தேர் கேனாட் பி அன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லா ஜீவராசிகள்னு பார்த்தோம்னா அப்ப மனுஷனா மிருகமா வித்தியாசம் கிடையாது, ஜீவராசி அந்த இடத்துல வந்து யூனிட்டி இருக்கு. ஆனா அதுக்கு கீழே வந்தோம்னா மனுஷன் மனுஷன்தான், நாய் நாய் தான், பூனை பூனை தான், அந்த வித்தியாசத்தை வந்து ஒத்துனதான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி வித்தியாசங்களையும் ஒத்துண்டு அதுக்குள்ள யூனிட்டியும் பாக்குற ஒரு ஸ்கூல் தான் வந்து விசிஷ்டாத்வைதம். யூனிட்டியே கிடையாதுன்னு சொல்லல, டைவர்சிட்டியே கிடையாதுன்னு சொல்லல, டைவர்சிட்டி இருக்கு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றதுதான் வந்து விசிஷ்டாத்வைதத்தினுடைய. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம, இந்த காலத்துல அத்வைதமானது ரொம்ப பாப்புலரா இருக்கு, சாங்கிய யோகம் கூட பாப்புலர் எடுத்து எல்லாம் அங்கங்க போட்டு சொல்லிக் கொடுத்துருக்கா. ஆனா விசிஷ்டாத்வைதி யாரும் தெரிய மாட்டேன்றது, பாதி விசிஷ்டாத்வைதிகளே அத்வைதத்துக்கு நமக்கு ஒன்றும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லன்ற. சில பேர் என்ன சொல்றா, விசிஷ்டாத்வைதத்துக்கு மேல அத்வைதம் இப்படிலாம் சொல்லியிருக்கா நம்மளவாலே, அத்வைதிகளும் சோயமா இருக்கு. அவள் சொல்றா ஆமா ஆமா விசிஷ்டாத்வைதிகள் தான் பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சொன்னார். விசிஷ்டா அத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறது விசிஷ்டாத்வைதம் பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட். எப்பவுமே தெரிஞ்சுக்கோ, ஒண்ணுக்குள்ள பூஜ்யம் போகும், பூஜ்யத்துக்குள்ள ஒண்ணும் போகாது. விசிஷ்டாத்வைதத்துக்குள்ள தான் அத்வைதம் இருக்கு, அத்வைதத்துல விசிஷ்டாத்வைதம் இல்ல. ஏன்னா கைவல்யத்தை நம்ம ஒத்துக்கிறோம், கைவல்யத்தை நம்ம உள்ள அந்தர்பாவம் பண்ணியாச்சு, அதுக்கு மேலதான் மோட்சம். அதுக்கு முன்னாடியே கைவல்யம்னா அனுபவமா இருக்கிறது. இருந்து போன்ற பகவான், பகவான் வந்து கப்பல் பண்ண மாட்டார், உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்லையா அங்க எப்படியோ ஓரமா இருந்துக்கோ அப்படிங்கிறார், அதுக்கும் அலோவ் பண்றார். அப்ப இவாள் கைவல்யார்த்திகள் தான், யாரு நியாய வைசேஷிக சாங்கிய யோக மீமாம்சா இருக்கட்டும் அத்வைதி வரைக்கும் எல்லாம் கைவல்யார்த்திகள் தான். அவளும் எப்படியோ நினைச்சுக்க போறா, அகம் பிரம்மாஸ்மி நினைச்சுக்கிறா, ஆக மொத்தம் மேட்டர்ல இருந்து பிரிஞ்சுடுறா, பிரிஞ்சு தனியா இருக்க போறா. கீதை பிரகாரம் பார்த்தா பகவான் ஒருத்தருக்கா அவனுக்கு விபூதிக்கெல்லாம் ஒத்துட்டோம்னா அந்த விபூதிக்கு போகக்கூடியவ வந்து விசிஷ்டாத்வைதம் இருக்க முடியும். ஏன்னா அவ தான் வந்து ஒத்துக்கிற அளவுக்கு முதல்ல ஒத்துக்கணுமே. அப்ப தேசியம் காலத்துல அப்பெல்லாம் சண்டை ரொம்ப ஜோரா நடந்துருந்தது, வாத விவாதங்கள்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப யாருக்கும் தெரியறதுல பாதி பேர் சண்டைக்கே போறதில்லை. அப்ப ஒருத்தர் என்ன பண்ண, தேசியம் கிட்ட சோகம் சோகம்னு எழுதி அமைச்சார் ஒரு ஒரு இதுல. அதான் உபாசனை பண்றதுக்கு அதெல்லாம் வருது. அப்புறம் இதுலயும் யோகா, அதாவது யோகான்றது பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ற, அத்வைதிகளுக்கு யோகா தேவை, விஷ்கா தேவை, எல்லாருக்கும் யோகான்றது தேவை. யோகான உபாசனை. அப்ப சோகம் சோகம்னு உபாசனை ஒன்று இருக்கு. ஹம்சஹ ஹம்சஹ திரிப்பட்ட சோகம். சோகம்னா நான் தான் அவன், அவன் தான் நான், அகம் பிரம்மாசனம். அப்ப இது வந்து ஒரு உபாசனை. சோகம் சோகம் சோகம்னு சோகமா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணார் ஒருத்தர் தேசிக எழுதி அமைச்சார், சோகம் சோகம் இருக்கு பாருங்க, இதுதான் மந்திரம், தாரக மந்திரம்னார். ரொம்ப ஞானிகள்லாம் பேட்டவே மாட்டார். என்ன பிரச்சனை யாரோ சுண்டு பண்ண கூட அவெல்லாம் ரொம்ப கவலை பண்ண மாட்டார். கொஞ்சம் கீழே இருக்கிறவா ஆக்ரோஷமா வீடியோ எல்லாம் அனுப்பிட்டு இருக்கா, மேல இருக்கவால ஒன்னும் சலனமே பட மாட்டா. அதை பத்தி அவர் பார்த்தார், சோகம் எழுதிருக்கியாப்பா, சரி ஒரு தாவம் முன்னாடி போட்டார், தாசோகம் தாசோகம் போயிட்டு வா அப்படின்னுட்டார். தாசோகம் தாசோகம் தான் உண்மை, சோகம் உண்மை கிடையாதுன்னு இல்லையா. சோகம்லயே தா போட்டா தாச சோகம்னா என்னது, அவன் தான் நான் ஆச்சு. தாசோகம் என்னாச்சு, நான் தாசன் ஆச்சு. அவர் பார்த்தார், அப்படியா, அவரும் சலனம் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு சாவை போட்டார், சதா சோகம் சதா சோகம் எழுதி அமைச்சார். திருப்பி தேசிகளே ஓல வந்தது. அவர் பார்த்தார், ஒன்னும் பிரச்சனையே இல்ல, திருப்பி அதே தாவையே போடுங்க, தாச தாசோகம் தாச தாசோகம். அவர் பார்த்தார், கையை கூப்பிட்டார், இதுக்கு மேல இவ்வளவு விளையாட முடியாது. ஏன்னா இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், தாச தாசோகம். தாசன் சொல்றது அர்த்தம் இல்ல, தாச தாசன் சொல்றதுதான் லட்சணம்னார். அதனால சொல்லுவா அந்த விளையாட்டா, அதாவது அவாவா சித்தாந்தத்துல அவா ஊறி இருக்கா, அதுல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுடைய ஒரு ஞானமும் அஞ்ஞானமும் இருக்குது. பட் நம்ம இந்த சம்பிரதாயம் என்னன்னு கேட்டேன்னா, தாசபூதனா இருக்கிறது சம்பிரதாயம். அப்பனா நமக்கு மேல சுவாமியோட இருக்க, அவர் என்னைக்கும் நம்ம அவராக மாட்டோம், அவர் நம்மளா இருக்க ஆக மாட்டார், அவருக்கு எந்த மாயம் எஃபெக்ட் ஆகாது. அப்படி தெரிஞ்சுக்கிறதா வந்து விசிஷ்டா இருக்கு சம்பிரதாயம். இந்த ரீதியை புரிஞ்சிருந்தாதான் கீதைக்கு நமக்கு வந்து அர்த்தம் பண்ண முடியும். ஏன்னா 18 chapter இருக்கு, 2nd chapter முடிஞ்சு போயிடுது அப்படின்னா முடியாது, முடியல. 6 chapter வரைக்கும் கதையே மெயின் பார்ட்டே ஆரம்பிக்கல. 6 chapter வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஓடிந்துருக்கு. அப்ப கீதை என்ன சொல்றதுன்னு கேட்டா, கீதை சொல்றது பக்தி யோகம். பக்தி யோகத்தினாலதான் பகவான் அடையலாம்ன்றது கீதையினுடைய தாத்பரியம். அப்ப அந்த பக்தி யோகத்துக்கு முன்னாடியே கர்மயோகம் ஞான யோகம்ன்ற அங்கங்கள் இருக்கு. பக்தி யோகத்துக்கு யாரும் டைரக்டா போகவே முடியாது, கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணாதான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டா, ஆத்ம சாட்சா்காரம். கர்மயோகத்தையே ஒழுங்கா ஞான யோகத்தை கொண்டு பண்ணிட்டா ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சிடலாம். இல்ல கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எலிஜிபிலிட்டியே கிடைக்கிறது பக்தி யோகத்துக்கு. அதனால முதல் 2 chapterல இந்த சமரைஸ் கொடுத்தார், ஆத்ம ஞானம் தேவை. கர்மயோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம யாரு அப்படின்னு தெரியணும். முதல்ல தெரியாம கர்மயோகம் பண்றது பிரயோஜனம் இல்லை. அப்ப பகவானுக்கு சேஷ பூதன் முதல் இது. அதெல்லாம் சம்பிரதாயம், சாஸ்திரம் சம்பிரதாயம் வச்சு சம்பிரதாயமா சொல்றார். அதை தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும்னு அர்ஜுனன் கேட்கறான். சித்தப்பிரஜ்ஞ காபாகன்னு சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் இருக்கும்னு விவரிச்சார். எல்லாம் இப்படி இருப்பான் சொன்னார். சொல்லி முடிச்சோனே அதுதான் வந்து உனக்கு அடைய வேண்டியதுன்னு காட்டிட்டார். அப்ப 3rd chapterல கர்மயோகத்தை பத்தி சித்தரிக்க போறார். கர்மயோகம்னா என்ன அப்படின்னு அதுக்கு பாஷ்யகர் அவதாரிக்க வைக்கிறார். அதுக்கு முன்னாடி கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 7th பத்தியத்தை பார்க்கலாம். 6 பத்தியத்தை பார்த்துட்டோம். ஏன்னா முதல் முதல் பத்தியம், முதல் பத்தியமானது ஸ்வதர்ம ஞான வைராகிய, அது வந்து மொத்த சமரி கீதைக்கு. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷின்னு பார்த்தது முதல் 6 அத்தியாயத்தினுடைய சம்மரி. மத்தியமே பகவத் தத்துவ யாத்திரம் சொன்னது 2nd 6 சம்மரி. பிரதான புருஷ வியக்தம் சொன்னது 3rd சம்மரி. 5th பத்தியமானது அஸ்தான ஸ்னேக காருண்யம் வந்து 1st chapterனுடைய சம்மரி. எப்படி வந்து மிஸ்பிளேஸ்டு ஒரு கருணை, அந்த கருணையினால பேஜ் நம்பர் 2 முதல்ல முன்னாடியே இருக்கு. பேஜ் நம்பர் 2 பாருங்க, அதுல இருக்கு பாருங்க, லெப்ட் சைட்ல வரும் இருக்கா. 5th பத்தியமானது முதல் சர்க்கம் இல்ல முதல் அத்தியாயத்தினுடைய சம்மரி. 6th பத்தியம் நித்திய ஆத்ம அசங்க கர்மேகா கோச்சரான்னு பார்த்தது 2nd chapterனுடைய சம்மரி. 7th பாருங்க, அசக்தியா லோகரக்ஷாயி குணேஷ் வாரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவா நியஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. கர்ம காரியதா திருத்தீயே உக்தா நியஸ்ய, திருத்தீயேன 3rd அத்தியாயத்தில் கர்மயோகமானது செய்யப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டதுன்னு. எப்படி பண்ணணும் கேட்டா, அசக்தியா சக்தி சக்தின்னு அட்டாச்மெண்ட், சக்தி இல்ல, சக்தி அசக்தியான அட்டாச்மெண்ட் இல்லாம. எதுக்காக? லோகரக்ஷாயி, அதாவது ரிதம், ரிதம் சொல்வா, சத்தியம் ரிதம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஆர்டர். மூணாவது சொல்ல போற, உலகத்தை சிருஷ்டி பண்ண உடனேவே யஜ்ஞாதிகளும் சிருஷ்டி பண்ணியாச்சு. ஜீவாத்மா சரீரத்தை எடுத்துட்டான உடனே என்ன பண்ணுன்றதுக்கும் மேனுவலும் கொடுத்தாச்சு. அப்ப அதுதான் யூனிவர்சல் ஆர்டர். அது பிரகாரம் நடந்துருக்கணும் வாழ்க்கைய, நடக்காத வாழ்க்கை ஸ்லோகம் சொல்ல போறார். அதான் லோகரக்ஷாயி குணேஷு ஆரோக்கிய கர்த்திருதாம். இப்ப அசக்தியா இன்வால்மெண்ட் இல்லாம இல்ல அட்டாச்மெண்ட் எல்லாம் எப்படி பண்றதுன்னு கேட்டா, அப்ப நான் கர்த்தா இல்ல நினைக்கணும். இப்ப நான் கர்த்தா இல்ல நினைச்சா அப்ப யாரோ கர்த்தா இருந்தா ஆகணும். ஆட்டு விற்பவன் சொன்னா கூட நம்ம ஆடுறோம்னா அப்ப ஆட்டு விற்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அதான் சொல்றாரு, குணேஷு சர்வேஸ்வரேவா. ஒன்று குணங்கள், பிரகிருத்தில மூன்று குணங்கள் இருக்கு. ஏன் பிரகிருத்தியானது எப்பயுமே மாறிண்டே இருக்குன்னு சொன்னா, அதுல மூன்று குணங்கள் இருக்கு. அந்த மூன்று குணங்கள்ல ஒரு இம்பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதான் சாங்கியமா சொல்றது. அதாவது விசிஷ்டாத்வைதத்துல தான் நியாய ரீதி பிரகாரமும் இத ஹேண்டில் பண்றா. நியாயம்னா என்ன கேட்டீங்கன்னா, தர்க்க மதம் சொல்லுவோம். தார்க்கிக்கால் என்ன பண்ணணும்னு கேட்டா, எல்லாத்தையும் தர்க்கம் பண்ணியே பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு அவாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்றா. வேதத்தை சொல்லியிருக்கு, அதனால நம்பர் ஒன் அவாளுக்கு கிடையாது. நானே தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் சொன்னால் நான் கஷ்டப்பட்டு நான் வந்துக்கிறேன், எனக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை அப்படிங்கிற. அது மாதிரி அவாளே கஷ்டப்பட்டு புத்தியை கொண்டு யோசிச்சு இதெல்லாம் தான் தத்துவங்கள்னு சொல்றது நியாய மதம். சாங்கிய யோகமும் அதே தான் கிட்டத்தட்ட. எல்லாம் அனுமானம் தான், அனுமானம் இன்ஃபரன்ஸ். அவாலே இன்ஃபர் பண்ணி பண்ணி பண்ணி ஏ இதெல்லாம் இப்படி இருக்கு இருக்கு இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு, அப்பனா ரெண்டு விஷயங்கள் இருக்கு, பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, புருஷன் ஒண்ணு இருக்கு, ஜடம்னு ஒண்ணு இருக்கு, அஜடம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு சேர்ந்தாதான் ஆக்டிவிட்டி, ரெண்டு பிரிஞ்சுட்டா ஆக்டிவிட்டி கிடையாதுன்னு அவாளுடைய ஒரு மதம். அடுத்து மீமாம்சை, அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்கூல் அது. அப்புறம் உத்தர மீமாம்சை வேதாந்தம். வேதாந்தம் என்ன பண்றது கேட்டா, வேதம் சொல்றது எடுத்துக்கிறது அப்படியே. பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம் தான் ஜெகத்துக்கு காரணம். இப்ப சாங்கியத்துல என்ன வித்தியாசம், ஜெகத்து தானா உண்டாதுன்னு சிருஷ்டி ஆகுதுன்றான். ஆனா வேதாந்தத்துல பிரம்மமானது ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுன்னு சொல்ற. அப்போ சிருஷ்டி பண்ணா கூட அவருடைய அதீனத்துல இந்த பிரபஞ்சமானது மாறிண்டே இருக்கு. ஏன் மாறுறது, எதுக்காக மாறுறதுன்னு கேட்டா, அப்ப அந்த அந்த பிரகிருத்திலேயே மூன்று குணங்கள் கான்ஸ்டிடியூஷனாவே இருந்துட்டு இருக்கு. அதான் சத்வ ரஜத் தமஸ். இப்ப சத்வ ரஜத் தமஸ் மூணுமே 1/3, 33, 1/3 அப்படின்னு வச்சிருக்கோம். எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. சத்வ ரஜஸ் தமஸ் மூணுமே சேர்ந்து 100%. இதுல மூணுமே 33, 1/3% வச்சிருக்கோம். என்ன ஆகும் கிடையா, எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி நிற்கும் அப்படியே, ஒன்னு இன்னொன்னு ஆக்ட் பண்ண விடாது. மூணு மல்யுத்த வீரர்கள் சேர்ந்து இது பண்ற மாதிரி வச்சிருந்தோம், ஒருத்தர் லாக் பண்ணிருக்கா அப்படியே. அப்ப ஏதாவது ஒண்ணு குறைஞ்சது வச்சிருக்கோம், இன்னொன்னு அதை வந்து போர்ஸ் பண்ணும். அப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுதான் சிருஷ்டி. இப்ப திருப்பி இந்த ஆர்டருக்குள்ள போயிட்டு வச்சுக்காது பிரளயம் சொல்லுவோம். அப்ப இந்த குணங்கள் இப்படி வேறியாண்டே இருக்கிறதுனால சிருஷ்டியானது நடந்துட்டே இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ளயும் அப்படிதான். அது மேக்ரோ காசம், மைக்ரோ காசம். நம்ம சரீரத்துக்குள்ளயும் ஏன் திடீர் நமக்கு படபடப்பு வருது, இது பண்ணணும் அதை பண்ணணும் நினைக்கிறோம்னா அப்ப ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கு. சின்ன வயசுல ரஜோகுணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பசங்களை எடுத்துக்கோ, என்ன பண்றது இல்லை, இங்க போறான் அங்க போறான் இங்க வரையில இருக்கிறான் அதை கோக்குறான் கொட்டுறான். ஏன்னா அப்படின்னா அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு எதையோ பண்ணு பண்ணு பண்ணுங்க ரஜோகுணம். அப்புறம் தமஸ் இருந்துட்டே இருக்கு. அந்த தமஸ் இருக்க நம்ம குழைச்சோம், கொஞ்சம் தூங்க நேரத்து கிடைக்கிறது. அப்புறம் வயசு ஆக ஆக என்ன ஆகுது கேட்டா, அப்ப சாத்திகமானது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் வருது. வந்த உடனே அப்ப தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்றது இல்லை. அப்ப சத்தம் ஓங்கி இருந்தா கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். ரஜஸ் இருந்ததுன்னா ஒரே ஆக்ஷன் தான், பரபரப்பு தான். தமஸ் இருந்தா இன்ஆக்டிவிட்டி. அப்ப எது இப்ப பண்றதுன்னு கேட்டா, குணங்கள். ஒரு ஸ்தித்தில பார்த்தோம்னா நம்ம வந்து சரீரத்தை இயக்குறோமா, சரீரம் நம்மளை இயக்காதான்னு பார்த்தா, சரீரம் தான் நம்ம இயக்கின்றிருக்கு பாதி நேரம். ஒருத்தர் காபி விடணும்னு, காபி விடணும் முடிவு பண்ற 2 நாள் ஆயிடுத்து. 3வது நாள் தலை சுத்துறது, என்னவோ பண்றது. அப்ப சரீரத்துக்கே அவ்வளவு குழப்பமாயிடுச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளவு காபி சாப்பிட்டு பாருங்க, இவரா கண்ட்ரோல் பண்ண நினைச்சா கூட சரீரம் கேட்க மாட்டேன்றது, அதுக்கே முடியல, தலை சுத்தம், வே தலை வலி, ரெண்டு நாளா காபி சாப்பிடலன்றது. அப்ப அதுக்காக சாப்பிடுறது சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப எதிராக கர்த்தானா தெரியல. அதனால சொல்றது குணேஷு கர்த்திருத்தாம் ஆரோக்கிய, சரி குணங்கள் தான் பண்றது சில விஷயங்களை, இல்லாட்டி சர்வேஸ்வரேவா இன்ஸ்டிங்டிவ்லாம் குணங்கள் பண்றது. இன்ஸ்டிங்ட மீறி நம்ம பண்றோம் பாருங்க. நமக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லலாம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவைகளுக்கு வந்து இன்ஸ்டிங்டிவா ஆக்ட் பண்ணியே ஆகணும், நமக்கு அப்படி இல்லை, வி கேன் ஓவர் கம் அவர் இன்ஸ்டிங்ஸ், அது நம்ம இன்டலெக்ட்னால. அப்ப அது எங்கேருந்து கிடைச்சதுன்னா சர்வேஸ்வரேவா நேசிய, பகவானிடத்துல கருத்துத்தை வச்சுட்டு பகவான் பண்ண சொன்னா பண்ண இந்த குணங்கள் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எல்லாம் அடிச்சா திருப்பி அடிக்கிறதா இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட், அது நமக்கு நம்ம சக்தியிலே இல்லை, அதெல்லாம் ஒண்ணு பிரகிருத்தில விட்டுடுறது. இப்படி அந்த கர்த்தத்தாவை வந்து நான் பண்ணல நான் பண்ணலன்ற மாதிரி ஒரு பாவத்தை வச்சுட்டு கர்ம காரியத்தான கர்மத்தை பண்ணணும்னு மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இதுதான் வந்து கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தினுடைய ஏழாவது பத்தியத்தினுடைய சாராம்சம். இதுதான் நம்ம பார்க்க போற மூணாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சம் அதுதான். அப்ப பாஷ்யகாரர் தன்னுடைய இது ஆரம்பிக்கிறார், ததேவ முமுக்ஷுபிஹி பரம பிராப்தியதயா வேதாந்த உதித்த நிரஸ்த நிகில அவித்யாதி தோஷ கந்த அனபதிக அதிசய, அதாவது தோஷ கந்த அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண பரபிரம்ம புருஷோத்தம பிராப்திபாய பூதன் போறது. முமுக்ஷுபிஹி முமுக்ஷு, முமுக்ஷு யாருன்னு கேட்டா மோட்சத்தை ஆசைப்படுறவன் பேர் முமுக்ஷும் பேரு. மோட்சம் அடைகிறது யாருக்கு இச்சை இருக்கோ அவனுக்கு முமுக்ஷும் பேரு. முமுக்ஷுபிகி பரம பிராப்தியதையான அடையப்பட வேண்டியது எதுன்னு கேட்டா வேதாந்த உதித்த. என்ன வேதாந்த உதித்தன்னு கேட்டா பிரம்மம் இருக்கா இல்லையான விசாரம்னா வேதாந்தத்தை வாசாதான் தெரியும். நம்மளா கொண்டு பிரம்மம் இருக்க அனுமானம் பண்ண முடியாது, பிரத்யட்சமா பார்க்க முடியாது. அதனாலதான் வேதாந்த உதித்த எப்படி நிரஸ்த நிக்கில அவித்யாதி தோஷ கந்த அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண, ரெண்டு விஷயங்கள் இருக்கு பிரம்மத்துக்கு. என்னன்னு கேட்டா எந்த தோஷத்தினுடைய வாசனோட அவட கிடையாது. தோஷம்னு கந்தம், கந்தம்னா வாசனை, சில பேர் சொல்றாங்க இல்லையா படிப்பா அந்த வாசனையே கூட கிடையாதுன்ற. அப்ப என்ன அர்த்தம்னா அப்ப லவலேஷம் கூட கிடையாது அர்த்தம், அப்ப தோஷமே இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணம், அனைத்து விதமான மங்களமான குணங்களும் நிறைந்தவன், தோஷம் இல்லாதவன், குணங்கள் நிறைந்தவன், அப்படிப்பட்ட பரபிரம்ம யாரு புருஷோத்தமன். பிராப்திபாயபூத வேதனா உபாசன, வேதன உபாசன தியான ஆதிசப்த தியானாதி சப்த மூன்று பதங்கள் போட்டிருக்கார். எப்படி அவனை அடையறதுக்கு உபாயபூதம், என்ன உபாயம்னு கேட்டா வேதன உபாசன தியான எல்லாம் ஒரே அர்த்தம் தான். வேதனை சொல்றோமா இல்லையா ஒரே வேதனை, வேதனை கேட்ட சென்சேஷன் தான், அது ஒரு அறிவு தான். வேதனா வேதனானாலே ஒரு அறிவு தான், அறிதல். உபாசனைனாலும் அதே தான், தியானம்னாலும் தங்கபூதம். இப்ப பக்தி யோகம் தான் உபாயம், அதுக்கு அங்கபூதமா இருக்கக்கூடிய ய ஆத்மா அபஹத பாப்மான்னு சாந்தவ்ய உபநிஷத்தை சொல்லியிருக்கு. யஹ ஆத்மா அபஹத பாப்மா அப்படின்னு சொல்றது, அதாவது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போ இண்டிவிஜுவல் ஆத்மான்னு ஒண்ணு எப்படி இருந்துட்டே இருக்கு, அதுதான் ஜீவாத்மா, பரமாத்மாவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப பரமாத்மாவை அடையறதுக்கு முன்னாடி பாஷ்யகர் என்ன சொல்றார், ஜீவாத்மா தன்னைத்தானே உணர வேண்டும் சொல்றார். இது பிரமாணம் ஏதாவது கேட்கலாம், எங்க பிரமாணம் இருக்கு எங்க சொல்லிருக்குன்னு கேட்டா, அதுக்கு சுத்தி வாக்கியங்களை காட்டுற சாந்தோகிய உபநிஷத்துல யஹ ஆத்மா அபகத பாத்மான்னு சொல்றது. அப்ப ஜீவாத்மாக்கும் இதே இதெல்லாம் உண்டு, அவனுக்கும் எல்லா கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அவனு தோஷம்லாம் இல்லாதவன் தான். எப்பன்னு கேட்டா முக்த தசையில, பத தசையில கிடையாது. பத தசையில தோஷங்கள் வந்து சுபாவத்தில் இருக்கிறதுனால இங்க மாட்டின் கஷ்டப்பட்டு இருக்கா. முக்தி அடைஞ்சிட்டானா அவனு அபகத பாப்மான, எல்லா பாபங்களும் போனவன் அர்த்தம். அப்படி இருக்கான்னு ஸ்ருதி சொல்றது. இத்தியாதி பிரஜாபதி வாக்கிய உதிதம் பிராப்துஹூ ஆத்மனஹா யாத்தாத்ம தர்சனம். பிராப்துஹூ பிராப்துஹூனா அடைய வேண்டியவன், அவனுடைய எவன் அடையணும் அவன். ஆத்மனஹ யாத்தாத்ம தர்சனம், யதாத்மா யதாத்மா இல்ல யதாவத்னா உள்ளது உள்ளபடி. அப்ப யாத்தார்த்தம்னா உள்ளது உள்ளபடி இருக்கக்கூடிய தர்சனம்னா பாக்கிறது, இங்க பாக்கிறதுனா கண்ணால பாக்கிறது இல்ல, இது வந்து சாட்சாத்காரம் அப்படியே அனுபவமா ஏற்படுறது. தத்து நித்யதா நித்யதா ஞானபூர்வக அசங்க கர்ம நிஷ்பாத்திய ஞான யோக சாத்தியம் உக்தம். எப்படி சொல்லுகிறது, தன் நித்யதா ஞான அந்த ஆத்மாவானது எப்பயும் நித்தியமா இருக்கு அப்படிங்கிற ஞானத்தோட அசங்க கர்ம, அசங்க கர்மன்னா பற்றில்லாத கர்மம், அத கர்ம யோகம், அதை பண்ணி நிஷ்பாத்திய நிஷ்பாத்திய அப்படின்னா அதனால அடையப்பட்ட ஞான யோக சாத்தியம். இப்ப இந்த ஆத்ம சாட்சாத்காரமானது எப்ப ஏற்படும்னா ஞான யோகம் பண்ணாதான் கிடைக்கும்னர். அதுதான் போன கிளாஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒரு விளக்கு இருக்கு, ரொம்ப நாளா அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கிறதுனால கருப்பு படிஞ்சு போயிருக்கு. அப்ப கருப்பு படிஞ்சு போயிருக்கிறதுனால அது பிரகாசமா எரியறதா இல்லாமல் தெரியாம இருக்கு, அது எரிஞ்சுட்டு இருக்கு ஆனா எரியறதா இல்லாம தெரியல. அப்ப என்ன பண்ணணும், அந்த இதை எடுத்து துடைக்கணும். அதை துடைக்கிறது தான் அந்த கர்மயோக ஞானயோகத்த வேலையே. அதுதான் அதை முழுக்க தொலைச்சிட்டோம்னா யாருன்னு சொல்லவே வேண்டாம் விளக்கு எரியறதுன்னு. அது பண்ணல வச்சிருக்கோம், நம்ம யாரையா கேட்க வேண்டிய விலை கெரியதா பாருன்னு சொல்றோம் போயிட்டு. ஏன் சொல்றோன்னு கேட்டா நமக்கே தெரியல. சில பேர் அந்த கிச்சன்ல போனா வச்சுக்கோ தூக்கிட்டே தெரியல, ஏன்னா அந்த வானாக்கு மேல கேட்டு போய் போய் போய் படிச்சு அவ்வளவு டார்க்கா இருக்கு. அப்ப அதை ஒரு விஷயம் தொடச்சு பாருங்க, பிரகாசம் எரியறது அப்போ. அப்ப இந்த மாதிரி கர்மயோக ஞானயோகம் எல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி அந்த அழுக்கு போயிட்டு வச்சுக்கோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆத்ம தர்சனம் சொன்னாலும் அது ஏற்படுறது. இப்பயே நமக்கு தெரியலன்னு சொன்னா அதுதான் காரணம், ஏன்னா நிறைய மலங்கள் அது மேல வந்து படிஞ்சிருக்கு. அது மேல அது மேல படியில அதுக்கிட்ட ஒரு கோட்டவி இருக்கு, மனசு புத்தின்லாம் இருக்கு, அதுல படிஞ்சிருக்கிறது அதெல்லாம் சேர்ந்து மேகங்கள் மறைக்கிற மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆத்மான்றது எப்பயுமே சுத்தமான வசுதான், அப்படி அது அதுக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்தி வச்சுக்கோ அதை சரி பண்ணவே முடியாது. அதனாலதான் அதுக்கு ஏற்படல, அது கூட இருக்கிற விஷயங்கள்ல அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால மனசுன்னு வச்சுட்டாத, மனசு சுத்தம் பண்றதுதான் இந்த வேலையே. சரியா, பிரஜாபதி வாக்கியி தஹர வாக்கியோதித பரவித்யா அசேஷதையா பரவித்யா சேஷதையா பிராப்துகு ஆத்மன ஸ்வரூப தர்சனம் எஸ்தம் ஆத்மானம் அனுவித்ய விஜானாதி. இது ஒரு வாக்கியம் இருக்கு, எவன் ஒருவன் தன்னை அறிந்து அடைகிறான்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அவர் காட்டுறார். நான் அப்படியே அந்த இதெல்லாம் மட்டும் எங்க முக்கியமா வந்து படிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள். அப்படியே அந்நியத்ராபி வேற இடங்களில் சொல்லி கட்டோபிஷன் சொல்லிருக்கு, அத்தியாத்ம யோக அதிகமேன. இதுவும் இதுங்க பிரமாணம், அத்தியாத்ம யோக அதிகம் அதிகமா அதிகமானா அடைதல். எதை அடைதல், அத்தியாத்ம தன்னுடைய ஆத்ம சுரூபத்தை அடைந்துதான் பரமாத்மா அடைந்து இருக்கு. இதெல்லாம் எதுக்கு காட்டுறாருன்னா அவருடைய கடமை. அதாவது ஒரு கமெண்ட்ரி எழுதுறா வந்து ஹானஸ்டா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும்னா பிரமாணங்களை வந்து அங்கங்க காட்டணும். பிரமாணங்கள் அங்க காட்டினா வச்சுக்கோ கேட்கிற டவுட் இருந்தா அங்க ரெஃபர் பண்ணிக்கோண்டு. அந்த ரீதி என்ன பண்ணுங்க, சுத்தி வாங்கிகள் எடுத்து காட்டியிருக்காரு, இதுல இருக்கு இதுல இருக்கு இது இருக்குன்னு சொல்றாரு. கட்டோபனிஷத்துலயும் அத்தியாத்ம யோக அதிகமேன, யோக யோக சாட்சாத்காரம் இருக்குல்ல, அவாவாளுக்கு அவாவ ஆத்மா இருக்கணும், அந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்பட்ட அப்புறம் தான் பரமாத்மாவை அடைய முடியும்னு இருக்கு அப்படி சொல்லிட்டு வர. அப்படி சொல்லிச்சு கட்டோபனிஷத் திருப்பி ரெஃபர் பண்றார். அப்புறம் பரமாத்மா சொல்லிச்சு, அனோரணியான் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோ நோச்சத்தின்னு கிரியா. அது கட்டோபனிஷத்து எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா விபுவா இருக்கா. அனோஹோ அணியான்னா பாட்டே இருக்கு, அனோரணியான் மகத்தோர் மகியான்னு கீர்த்தனை இருக்கு, சக்தி வாக்கியம் தான் சிறியவன் மகத்தோர் மகன். அது அவனுடைய பகவானு சாமர்த்தியம், அவனுக்கும் நமக்கு வித்தியாசம். அவன் வந்து விபு இல்ல, நம்ம ஆத்மாவினால சர்வே பண்ற வஸ்து பெருவேட் செய்யப்படுற வஸ்துவை விட சட்டிலா இருக்கணும், சட்டிலா இருந்தா பெருவேட் பண்ண முடியும். இப்ப காத்து வந்து என்னதான் அரிசி மூட்டையோ சக்கர மூட்டையோ வச்சா கூட உள்ளுக்குள்ள காத்து இருக்கு, இல்லாட்ட கை விட்டு எடுக்கவே முடியாது. இப்ப நம்ம கை விட்டு எடுக்கிறோம் சொன்னாலே உள்ளுக்குள்ள கேப் இருக்கு கை போறதுக்கு இல்லையா. அப்ப அதை காட்டிலும் சூட்சமா இருக்க வஸ்துதான் உள்ளுக்குள்ள வியாபிச்சிருக்கு. அப்ப ஆத்மா அணு சொன்னா கூட அந்த அணுவ பரமாத்மா வியாபிக்கிறோம் சொன்னா அதை காட்டிலும் சட்டிலா இருக்கு. அதான் அனோகோ அணியான். இப்படி சொல்லிட்டு நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுணாசுதேன சுத்தியே சொல்றது. இப்படி பிரவச்சனம் பண்றவாள்லாம் எல்லாரும் ஏத்தி வச்சுட்டு இருக்கா, ஆனா பிரவச்சனம் பண்றதுனாலலாம் ஆத்மா ஆத்மயானம் ஏற்படாது. ஆத்மயானம் ஏற்படணும்னா பேசாம இருக்கணும், முதல்ல தியானம் பண்ணணும். உனக்கு தெரிஞ்சுக்கோ நிறைய பேசுறா அப்படின்னாலே ஆத்மயானம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதனால பிரவச்சனம் பண்ணா கிடைக்காது, உட்கார்ந்து கதை கேட்டதா நடக்காது, இல்ல தன்னோட புத்தியெல்லாம் அடைய முடியாதுன்னு என்ன போட்டுக்க கிடைச்சில யமேவ ஏஷ விணுதே அப்படின்னு. பரமாத்மா நினைக்கணுமா நம்ம இவன் அடையலாம் அப்படின்னு. அப்படிங்கிற இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வேற மதங்கள்ல அர்த்தமே பண்ண முடியாது. இருக்கிறதே ஒண்ணுதான், யார் யார சூஸ் பண்றது இப்போ இல்லையா? இந்த சம்பிரதாயத்துல மட்டும்தான் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறன்னு சொல்லுச்சு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் செலக்ட் பண்ணா சரி ஓகே, இவன் நம்மள வந்து அடையட்டும் நினைக்கணும். யமேவ ஏஷ விருணுதே தேர லப்யா தசீஷ ஆத்மா விருணுத்து அந்த சதுகுன்னு கடவுபரிஷத்து போறது. அதுக்கப்புறமா உபாசனை இதெல்லாம் சொல்றதுக்காக விஜயான சாரதி வியஸ்து மனப்பிரகிரவா நரக சோத்வனஹ பாரமாப்னோதி தத்விஷ்ணோகோ பரமபதம்னு அந்த விஷ்ணுடைய பரமபதம் இருக்கே அதை அடைகிறான் மேல சொல்லிட்டு போறது. அத்தப்பரம் அத்தியாய லாஸ்ட் வரி, அத்தப்பரம் அத்தியாய சதுஷ்டயேன இதமேவ பிராப்து பிரத்யேகாத்மனஹ தர்சனம் சசாதனம் பிரபஞ்சதே. இதற்கு பிறகு நான்கு அத்தியாயங்களில் இதமேவ பிராப்து, இது கர்மயோகத்தை பத்தி சசாதனம்னா கர்மயோகத்தை பிரபஞ்சத்தை விஸ்தரிக்கப்படுகிறது. உடனே அர்ஜுனனுக்கு டவுட் வந்தது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே. கிருஷ்ணா முதலே உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நானே குழப்பத்தில் இருக்கச்சு உங்கள்கிட்ட கேட்டது என்ன எனக்கு தெளிவாக சொல்லுன்னு கேட்டேன் இல்லையா? காற்பண்ய தோஷம் அத சுபாவம் இருக்கும்னு அதை சொல்லி என்ன சொன்னா நிச்சயம் சொல்லுன்னா ஒன்று. ஆனால் இவரவா ரெண்டாம் அத்தியாயத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இவரப்பா கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்குன்னார். இது ஒரு இடத்துல கர்மம் வஸ்தினர், ஒரு இடத்துல ஞானம் வஸ்தினர், கடைசியில் நீ வந்து எல்லாத்தையும் எதிரியுமே பட்டுக்காம இருந்தார். உடனே குழப்பம் வந்துருச்சு உனக்கு, இப்போ என்ன சொன்னாங்க, நான் வந்து சண்டை போடுறமா வேணாமா இல்ல ஞான யோகத்துக்கு போட்டுமா அப்படின்றார். அர்ஜுனவாச்ச ஜாயசி சேத் கர்மணத்தே மதா புத்திர் ஜனார்தன கர்மணி கோரே மாம் யோஜயசி கேஷவ. கிருஷ்ணாஜி சொன்னதெல்லாம் அட்டன் கேட்டு இருந்தேன். ஞான புரிஞ்சிருக்கேன், ஞான யோகம் தான் உத்தமம் தோன்றது. ஞான யோகம் தான் நீ சொன்னதுல கர்மயோகத்தோகம் தான் வசத்தின்னு சொல்றது. ஆனா ஏன் இந்த கோரே கர்மயோகம் ஏன் சண்டை போட சொல்றேன்? ஞான யோகம் தான் நான் யுத்தத்தை விட்டுட்டு சொல்றேன் கேக்குறான். கர்மனஹா பெருது கர்மத்தை காட்டிலும் கர்மயோகத்தை காட்டிலும் தே மதா உன்னுடைய மதத்தினால் புத்தி புத்தியானது பெருசா இருக்குச்சு. தத்கிம் கர்மணி கோரே மாம் என்னை நியோஜயசி என்னை யோசிக்கிறாரு என்னை சேர்க்கிறாரு கேசவான் கேக்குறான். அப்போ எதி கர்மனஹா புத்தியேவ ஜாயசி கர்மனஹா கர்மனஹானா சம்ஸ்கிருதம் படிச்சவர்கள் தெரியும் அது பஞ்சமி பக்தி. கர்மனகால கர்மத்தை காட்டிலும் புத்தியே பெருசு என்றால் இது தே மதா உன்னுடைய மதமாக இருக்குமா இருக்குமேயானால் கிமர்த்தம் தருகி இதற்காக கோரே கர்மனி மாம் நியோஜேசி. இந்த கோரமான கர்மனா கர்மா பண்ணதுல ஈஸி இல்லை, சுக துக்கங்கள் ரெண்டுமே இருக்கும் அதுல. அதுவும் சண்டையில பிரத்யட்சமா தெரியுது நம்மளுடைய ஜீவனத்துல பண்ற கர்மாலனா சுகங்கள் ஜாஸ்தியா இருக்கலாம், நம்ம கஷ்டப்படுறதே இல்லை. ஆனா யுத்தம் அப்படி இல்லை, அது சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு. ஏது துக்தம் பவதி இப்ப சொல்ற அதை எக்ஸ்பிளைன் பண்ற, இத சொல்லணும். ஞானிஷ்டா ஏவ ஆத்மாவலோகன சாதனம். சொன்னோம் இல்லையா, ஆத்ம அவலோகனம் பண்ணாதான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். அந்த ஆத்ம அவலோகம் பண்ணதுக்கு ஞானிஷ்டா ஏவ சாதனம். ஞானத்திலேயே நிஷ்டை நிஷ்டைனா நிஷ்ட கலையாம இருக்கிறது. சில பேர் நைஷ்டிக பிரம்மச்சரியம் எடுத்துக்கிறா பாருங்க, சில பேர் இருக்கா விவாகம் பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தையே நைஷ்டிகமா எடுத்துக்கிறார். நைஷ்டிகம்னா நிஷ்டா, ஒரு நிஷ்டல் இருந்து அப்படி பிரம்மச்சரியா இருக்கிறது. அவ என்ன பண்ணு கேட்டா வெறுமை இருக்கக்கூடாது, அவளோட குருவுக்கு கைங்கரியம் பண்றதே எடுத்துக்கணும். ஆக்சுவலா ஒரு குருவுக்கு கைங்கரியம் பண்ணிக்கணும் அவ மாட்டுக்க நைட்டிக் பிரம்மச்சரியம் சொல்லி தனியா உட்காந்து அவ மாதிரி விஷயம் சேர்த்துக்கிறது அது இல்ல. அவளோட ஏதோ இருந்து அவ கைங்கரியம் பண்ணிட்டே எடுக்கணும், அதான் நைஷ்டிக் பிரம்மச்சாரி, அதான் நிஷ்டா. ஆத்மாவலோக சாதனம் கர்ம நிஷ்டா தூ தஸ்யாக நிஷ்பாதிகா. கர்ம நிஷ்டையானது ஞான யோகத்துக்கு ஒரு ப்ரிசீடிங் ஸ்டெப் தான். ஆனா ஞான யோகம் தான் என்னது அந்த ஆத்மாவலோகனத்துக்கு சாதனமா இருக்க போறது, நாட் கர்மயோகம் டைரக்ட்லி. இதெல்லாம் அவன் சொல்றது அர்ஜுனுடைய டவுட்டை வந்து பாஷ்யகார் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்பவுமே பாதி கேட்டு நம்ம தீர்மானத்தை வரக்கூடாது. விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அவன் டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் சரியா அப்படிங்கிறது. ஆத்மாவலோகன சாதன பூதாச்ச ஞான நிஷ்டா சகலேந்திரிய மனசாம் சப்தாதி விஷய வியாபார உபரதி நிஷ்பாத்யா இது அபிஹிதா. இப்ப என்ன, அப்படிப்பட்ட ஞானிஷ்டையானது சகல இந்திரிய மனசாம் எல்லா இந்திரியங்கள் மனசு இவைகளுடைய சப்தாதி விஷய வியாபார உபரதி நிஷ்பாத்யா. அதுக்கு உண்டான விஷயம் இருக்கு, சப்தம் வாசனை இத்தியாதிகள்லாம் அவைகிட்ட போகாம தடுக்கிறது தான் ஞானிஷ்டான்னு சொன்ன. இந்திரிய வியாபார உபரதி நிஷ்பாத்யம் ஆத்மாவலோகனம் சேது சிஷாதீஷிதம் சகல கர்ம நிவத்தி பூர்வக ஞானிஷ்டாயாம் ஏவ அகம் நியோஜிதவ்யா. அதாவது இப்படி இந்திரிய வியாபாரங்கள்லாம் உபரத்தி உபரத்தினா விட்ரா பண்றது, அப்படி விட்ரா பண்ணி அடையப்பட வேண்டிய ஆத்மாவலோகனம் சேத் சிஷாதைஷிதம் அப்படின்னா அடையப்பட வேண்டியது சாதித்தும் அது அடையப்பட வேண்டியது என்றால் சகல கர்ம நிவர்த்தி பூர்வக ஞான நிஷ்டாயாம் எல்லா, அதாவது ஞானமும் கர்மமும் ஒன்று சேராதுன்னு ஒரு இது உண்டு. ஞான யோகத்தில் இருக்கணும்னு கேட்டல வச்சுக்கோ, எப்பயும் கண்ண மூடியும் தியானத்திலே இருக்கணும். எப்பயும் கண்ண மூடியும் தியானத்திலே இருந்தால் எப்படி கர்மா பண்ண முடியும்? கர்மா பண்ணணும்னு வச்சுக்கோ, எப்பயுமே நல்லா மூச்சு நிற்கணும். தியானம் பண்றதுன்றது ஒரு செமி ஸ்லீப் ஸ்டேட் மாதிரி, அது உட்காந்து எங்கேயும் அசையக்கூடாது. அப்ப ஞானயோகம் பண்றவா, ஞானயோகம் பண்றவாளால கர்மாவை பண்ண முடியாதுன்னு ஆறுது, கர்மயோகம் பண்றவாளால ஞானயோகத்தை பண்ண முடியாது இல்லையா? பட் நீ என்ன சொல்றிருக்க, அந்த ஆத்மாவலோகனத்துக்கு இந்திரியங்கள் எல்லாம் உள்ளடக்கி ஞான யோகத்துக்கு போனாதான் ஆத்மா அடைய முடியும் சொன்ன. கர்மயோகம் எப்படிப்பட்டது? இந்திரியங்கள்லாம் உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ண முடியாது. கர்மயோகம் பண்றது இந்திரியங்கள்ல வெளில போயானும். அப்ப எதற்காக கிமர்த்தம் கோரே கர்மணி சர்வ இந்திரிய வியாபார ரூபே, எல்லா இந்திரியங்களும் வியாபாரம் செய்யக்கூடிய இல்லையா, ஆத்மாவலோகன விரோதினி கர்மணி, அப்படி ஆத்மாவலோகனம் பண்ண முடியும் விரோதமா இருக்கக்கூடிய கர்மணினா இந்திரியங்கள்லாம் அடங்கினாதான் ஆத்மாவலோகனம் பண்ண முடியும். கர்மயோகம் பண்றதுக்கு இந்திரியங்களை உள்ள போகணும், வெளில போகணும். இந்திரியங்கள் வெளில போச்சுன்னா ஆத்மாவலோகனம் செய்யக்கூடாது. எதுக்காக அப்படிப்பட்ட விரோதி அதற்குரிய கர்மணி நாம் நியோஜேசி கேட்கலான்றத ஏன் சொல்றன்றத அப்புறம் ஏனஸ்ரேயோஹம் ஆத்மியாம் வியாமிஸ்ரேனேவ வாக்கியன. ஏன்னா முன்னே பார்த்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கு. ஒரு இடத்துல ஞானத்தை வந்து வசதியா சொல்றார், ஒரு இடத்துல கர்மா வசதியா சொல்றார். அப்ப வியாமிஷ்டம் வியாமிஷம்னா கலந்து இருக்கு, தீர்மானமா அவர் சொல்லல, ஞானம் தான் வசதினு சொல்லல, கர்மா தான் வசதினு சொல்லல, ஒரு இடத்துல எப்படின்ற ஒரு இடத்துல அப்படிங்கிறார். அப்ப வியாமிஷ்ரேனேவ வாக்கியன, இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய வாக்கியங்களால புத்திம் மோகயசீவமே, என்னுடைய புத்தியை நீ மோகிப்பிக்கிறாய். ததேகம் வத நிச்சித்ய, அதனால இப்ப தீர்மானமா ஒரு சொல்லு. ஏன எதனால் ஸ்ரேயஹா அகம் ஆத்மியாம், எதனால் நான் ஸ்ரேயத்தை நான் அடைய முடியும் அப்படிங்கிற தீர்மானமா சொல்லுன்னு அர்ஜுனன் சொல்றான். அத்தக வியாமிஸ்வ வாக்கியேன மாம் மோகயசி இவ இதிமே பிரதிபாதி. கிருஷ்ணா எனக்கு என்ன தோன்றதுன்னா நீ வந்து மாத்தி மாத்தி பேசி எனக்கு குழப்பின்ற கேட்கணும். ததாகி ஆத்மாவலோகன சாதன பூதாயாக சர்வேந்திரிய வியாபார உபரதி ரூபாயாக ஞானிஷ்டாயாக தத் விப்ரயை ரூபம் கர்ம சாதனம் ததேவ குரு இது வாக்கியம் விருத்தம் வியாமிஷமேவ. அவனே திருப்பி அதை திருப்பி பிரதிபாதனம் பண்ற, இந்திரியங்களோட வியாபாரம் வெளில இருந்தாதான் கர்மயோகம் பண்ண முடியும், பட் இந்திரியங்கள்லாம் வெளில போயிட்டுனா ஆத்மாவலோகம் பண்ண முடியாது, அதனால எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தஸ்மாத் ஏகம் அமிஷ்ர ரூபம் வாக்கியம் வத, அதனால குழப்பாம சொல்லு. எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், அவ்வளவுதான். எனக்கு வந்து இது மாதிரி சொல்லாது அப்படிங்கிற அகம் ஏன வாக்கியம் அகம் அனுஷ்டேய ரூபம் நிச்சித்த ஆத்மனஹா ஸ்ரேய பிராப்மியாம், எதை கொண்டு நான் என்னுடைய ஸ்ரேயஸை அடைய முடியும்னு. இதுல ஒண்ணு நினைச்சுக்கணும், நம்ம அர்ஜுனனும் கெட்டிக்காரன் தான். இதுல கேட்கப்படுற கேள்விகள்லாம் நமக்காக, யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டனா அவர் ஒன்றும் தெரியாத பிறகு நினைச்சுப்பா சில பேர், அவர் வந்து அவருக்கு தெரியுதா சின்ன சின்ன கேட்க மாட்டா, அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கிட்டுக்காக கேட்பா. அப்ப டவுட் கேட்டா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பொதுவா ஏதோ தெரியல பாவம் அப்படின்னு நினைச்சுக்கோம். நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்க டவுட் கேட்கறது தப்பு கிடையாது, அடுத்த வாழ்க்கும் புரியுது. சில பேர் கேட்கறது தயங்கிட்டு இருப்பா, அப்படி அர்த்தம் இல்ல. டவுட் கேட்கற வாழ்க்கை புரியலன்னு அர்த்தம் இல்ல, கேட்காத வாழ்க்கை புரிஞ்சிருக்கு அர்த்தம் இல்ல. அப்ப டவுட் கேட்கறது எதுக்காக கேட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சில பேர் சொல்லணும் இது ரெண்டு வார்த்தை கேட்கலாமே அப்படின்னு. அது மாதிரி ஸ்ரீ பகவான் வாச்ச லோகே அஸ்மின் த்ரிவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். பகவானே சொல்ற அனக, கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. அனக அனகன தோஷம் இல்லாதவனே, அப்ப கேள்வி கேட்கறது தோஷம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு கேள்வி கேட்கணும். அப்பப்ப கேள்வி கேட்டுட்டு சொல்ல முடியாது. அதனாலதான் அவனும் ரெண்டாவது அத்தியாயம் வெயிட் பண்ணிருக்கான். ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சதுக்கு வெயிட் பண்ணிட்டு மூணாவது அத்தியாயம் ஆரம்பத்துல கேள்வி கேட்டுருக்கான். இந்த அத்தியாயத்தை பிரிச்சதெல்லாம் வியாசர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி வேதத்துல பிரிச்சாரோ அது மாதிரி வியாச பகவான் பண்ணிருக்கா அழகான பிரிச்சு கொடுத்துருக்காரு. அச்சா இன்னொரு தேரியும் இருக்கு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ப்ரோசல் தான் பேசிட்டான்னு இவர் அதை ஸ்லோகப்படுத்திருக்காருன்னா தீவிர சொல்றேன். நமக்கு தெரியாது எப்பயும் நடந்தது இதெல்லாம். வியாசர் என்ன பண்ணிருக்காருன்னா அழகா அதை ஸ்லோக ரூபத்தை நம்ம கொடுத்திருக்காரு, தொகுத்து வழங்கியிருக்காருன்னு பேரு. அதான் உவாச்சான ஏன் அவா பேச சொல்ல போறாள்னு சொல்ல போறது இல்லை. அதான் இங்க வருது பகவான் உவாச்சா, இது பகவான் சொன்னது, இது அர்ஜுனன் சொன்னது அப்படின்னு வருது. அதனால ஸ்லோக ரூபத்தில் அவர் அழகா பதங்கள்லாம் போட்டு அர்த்தத்தை வாங்கி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றார், லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறா புரோக்தா மயானக. இவர் இப்ப லோகத்துல ரெண்டு விதமான பீப்புள் இருக்கா, ரெண்டு விதமான பீப்புள் இருக்கா. அவளுக்கு ஏத்த மாதிரி நான் உபாயத்தை சொன்னது. அதுக்காக தான் நம்ம இது பதில் வச்சுக்கோங்க. சாஸ்திரமே புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் தீர்த்தா மாணுகோ அப்பதான் மோட்சம், அப்பதான் புண்ணியம்ன்றது. சில பேருக்கு அது அனுகூலமா இருக்கு. ஏன்னா அப்பப்போ அவளுக்கு பயணத்துக்கு எங்க போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதனால காசிக்கு போறேன், கங்கைக்கு போறேன், எங்க போயிட்டு வந்துருக்கா. சில பேர்ல போக முடியல, இல்ல அவளுக்கு உடம்பு முடியல, ஏதோ காரணம் இல்ல, பணம் இல்ல, ஏதோ வச்சுக்கோ. அவால என்ன கதி இப்போ? அப்ப இன்னொரு இடத்துல சொல்றது ராமாயணத்தை வாசி, அதை வாசிச்சு அதுவே எல்லா பொண்ணும் அங்கேயே கிடைக்கிறது. ராம ராம சொல்லு அதுவே போறோம் எங்கேயும் போவானன்றது, இல்ல சாதுக்களை பார்த்து நமஸ்காரம்னா அதுவே போறோம்ன்றது. இப்ப எது கரெக்டா சொல்லுங்கோ, நான் ராமராம சொன்னா போறோமா இல்ல காசிக்கு போனோம் வேணாமா அப்படின்னு கேட்டா, போக முடிஞ்சவாலும் அது கதி, போக முடியாத இது கதி. அது மாதிரி சாஸ்திரம் என்ன பண்றதுன்னு கேட்டா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறது அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி. அது மாதிரி சொல்றார், லோகே அஸ்மின் விவிதா நிஷ்டா புறா புரோக்தா மையானக. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இது பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் பேருது. ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். யாருக்கெல்லாம் ஞான யோகம் பண்றதுக்கு யோகியதை இருக்கோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ, அவளுக்கு தான் ஞான யோகம். கர்மயோகம் பண்றதுக்கு யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவெல்லாம் கர்மயோகத்தை தான் பண்ணணும்னு சொன்னார். ஆனா மேல சொல்ல போற, ஞான யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் கர்மயோகத்தையே பண்ணு அப்படின்னு சொல்ல போற மேல. பட் இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். யோகா யோகானா இங்க கர்மயோகம், ஞானம்னா ஞான யோகம். புறா உக்தம் ந சம்யக்கு அவதிருதம் தொய்யா. நான் முன்னாடியே சொன்னேன் உங்க கேட்கல அப்படின்ட்டு பாஷ்யக்காரர் சொல்றார். புறா உக்தம் சமயக்கு அவதம் கவனிச்சுக்கல அப்படிங்கிறார். புறாபி அஸ்மின் லோகே விசித்திர அதிகாரி சம்பூர்ணே. விசித்திர விசித்திரம்னாலே வெரி கேட்டட் அர்த்தம், விதவிதமா இருக்கக்கூடிய அதிகாரி. ஏன்னா எல்லா கர்மாக்களுக்கும் எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. மகாபாரதம் முழுக்கதான் பிரதிபாதனம் பண்றது. மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகள், நிறைய கதைகள் இருக்கு. அதுவும் ஒரு ப்ராஜெக்டா மனசுல நினைச்சிருக்க பண்ணணும்னு முடியுமான் தெரியல. ஒரு ஸ்டோரி இருக்கு மகாபாரதத்துல, தர்ம வியாத கேள்விப்பட்டிருக்கு முன்னாடி. தர்ம வியாதன் ஒரு தரம் தான் தமிழ்ல கூட வந்திருக்கு. கொக்கென்று நெத்தாயோ எல்லாம் வரும் அந்த கதை இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ண, காட்டுல தபஸ் பண்ண போனார். அவருக்கு எப்பவுமே தன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம், நம்ம ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட்டோம். எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப நிஷ்டையா இருந்துட்டு தபஸ் பண்ணார். மரத்துக்கள் தபஸ் பண்ண வச்சு ஒரு நாள் நினைச்சுன்னா கொக்கோ ஏதோ ஒன்று அவர் மேல போயிடுது. போனே இப்படி மேல பார்க்க கோபமா பார்த்தோன்னே கொக்கு எரிஞ்சு கீழ் ஊதுருது. அப்பதான் இவருக்கு தெரியுது தபஸ் பழிச்சிருதுன்னு. தபஸ் பழிச்சதா தெரியணுமா இல்ல, எப்படி பழிச்சதுன்னா மேல பார்த்தா கொக்கு எரிஞ்சிருது. உடனே என்ன சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்திருக்கு, தபஸ் பழிச்சிருத்தேன்னு. சரி, இதை வயதுக்கு ஆகாரத்தை பார்ப்போம் சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல பிக்ஷைக்காக வந்தேன். வந்தா பக்கத்து ஊர்ல ஒரு ஸ்திரீ இருந்தா, பௌத்தி பிக்ஷாந்தேயும் சொன்னார் இருக்கு. வெளிலிருந்து வந்தா என்னன்னு கேட்கறதுக்காக வந்தா, அதுக்குள்ள வாத்துக்கார் வந்து அந்த காலம் வாத்துக்கார் வெளில வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணா, கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவர் கவனிக்க போயிட்டார். அவருக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து, கை கால பஞ்சாலும் வாய்க்கு பஞ்சாலும் எல்லாம் எடுத்து கொடுத்து, அதுக்குள்ள அவன் மாமா மாமா ஏதோ கூப்பிட்டா, ஏதோ காரியம் உள்ள இப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டா. இவர் பாத்திரத்தை ரெடி ஆச்சு நின்று இருக்காரு, உள்ள வரவே இல்லை ஒண்ணும். அப்படிதான் ஞாபகம் வந்தா, பாவம் வாசல் நிக்க வச்சு சாப்பிட எடுத்துன்னு வரா வந்தா அப்படி முறைச்சு பாத்துருக்காரு இந்த லேடிய. உடனே அவன் சொன்னா, என்ன கொக்கு நினைச்சியா அப்படின்னா, இவரு தூக்கி வாரி போட்டது என்னடா அது, நம்ம காட்டுல போய் தபஸ் பண்ணி கொக்கு எரிச்சிருந்தது அதுக்கும் வந்து வாட்ஸ்அப்ல டவுட் இருக்கு. வாட்ஸ்அப்பா பேஸ்புக்கா என்னன்னு தெரியும், எப்படிமா தெரியும் கேட்டார். நீ தபஸ்லாம் பண்ணிய கேட்டா, நான் தபஸ்லாம் பண்றது இல்லப்பா, என் காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன். என் காரியத்தை அவா காரியத்தை அவா ஒழுங்கா பண்ணாலே போரும். அவாவா கருத்து அவா ஒழுங்கா பண்ணாலே வரும். அதுலயே என்ன பண்ணலாம், ஞானத்தை அடையலாம்னு. ஐயோ இது ரொம்ப தெரியாத விஷயமா இருக்கு, நான் ரொம்ப ஆத்திர காரியம் பண்ணது இல்ல, சரி கொஞ்சம் மேல சொல்லுமா அப்படின்னாரு. எனக்கு இது மேல சொல்றதுக்கு டைம் இல்ல, நிறைய காரியம் இருக்குல்ல. இவன பக்கத்து ஊர்ல தர்ம வியாதன் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டா போனதுக்கு அவன் ரெடியா இருந்தாங்க. இவன் நேரம் போறான், போன உடனே அவன் அப்படி கசாப்பு கடை வியாதா வியாதகன்னா ஹண்டர், அவன் எங்கேயோ கட் பண்ணிட்டு இருக்கான், வாப்பா அமிச்சாலா உட்கார விடுறா. இவருக்கு ஒரே ஷாக், என்னடா சொல்லி வச்ச மாதிரி நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே எப்படின்னு கேட்டா, அப்போ அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை காலன்னு வரான். வேறப்பா நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் குலத்தொழில்ப்பா, நான் ஒண்ணு விரும்பி இதை பண்ணிட்டு இல்ல, ஏதோ வயசு பழப்ப ஓட்டணும், அப்பா அம்மா இருக்கா, வயசான அப்பா அம்மா இருக்கா, அவளை விடாம காப்பாத்தின்னு இருக்கேன். ரொம்ப முக்கியம் அதெல்லாம், இந்த காலத்துல அப்பா அம்மாவை விடாம காப்பாத்தின்னு இருக்கேன். அவ சாப்பிட்ட தான் நான் சாப்பிடுறேன், அவ எங்கேயா போகணும்னு ஆசிட்டு போறேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டு என்னுடைய கர்மாவை பண்ணிட்டு அது போக ஜபாதிகள் எல்லாம் பண்றதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சூக்ஷ்மெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு கதை போறது. எதுக்கு இந்த கதைனா, ஒரே வழிதான் எல்லாருக்கும் வழி இல்ல, ஒன் ஸ்டாப் ஒன் சொல்யூஷன் கிடையாது. எப்பயுமே அவாவாலு இருக்கக்கூடிய ஸ்திதிக்கு ஏத்த மாதிரியே வழிகள் இருக்கு. அவளுக்கு எது அனுகூலமா இருக்கோ அதை எடுத்துட்டு போகணும், அதுதான் சாமர்த்தியம், அதுதான் வந்து உச்சித்தம். அங்க போய் தான் அவன் அடம்பிடிச்சு சண்டை போட்டுன்னு போயிட்டு இருக்கிறது போல இருக்க இடத்துலயே நம்ம பெருமாள் தியானம் பண்ணிட்டு போகலாம். எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போய்க்கலாம், போக முடியுதுவா போற, போக முடியாதுவா இருக்க இடத்துலயே கேட்டு பகவான் அடையலாம்ன்றதுக்காக இருக்க முடியாது. அப்படி சொல்ற லோகே விசித்திர அதிகாரி சம்பூர்ணே, விசித்திரமான அதிகாரிகள்லாம் இருக்கா, ஒருத்தருக்கு ஒண்ணு முடியறது ஒருத்தருக்கு ஒண்ணு முடியறது இல்ல. த்விதா நிஷ்டா, ரெண்டு விதமான நிஷ்டை, எது ஞான கர்ம விஷயா, ஒன்னு ஞானம் இன்னொன்னு கர்மம். யதாதிகாரம் அசங்கீர்ணாயும் மையா உக்தா, யதாதிகாரம்னா அதிகாரத்துக்கு தகுந்தவாறு என்னால் சொல்லப்பட்டது. நஹி சர்வஹா லௌகிகா புருஷா சஞ்சாத மோக்ஷாபிலாஷ ததானீமேவ ஞான விவகாதிகாரே பிரபவதி. அதாவது இது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், இது முமுக்ஷுடைய சாஸ்திரம். இது கீதை எதுக்கு கேட்டா, யாருக்கெல்லாம் மோக்ஷத்துக்கு போறதுக்கு ஒரு ஆசை இருக்கோ அவளுதான் கீதா சாஸ்திரமே. இன்னைக்கு கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட், கீதா ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன்லாம் கீதாவை போட்டு எழுதிட்டு கல்லா எடுத்துக்கோ, அதுக்காக கீதையை சொல்ல வரல அவர். கீதையானது மோட்ச சாஸ்திரம், மோட்சத்தை எப்படி அடையலாம் சொல்ல வந்தது. அதுதான் சொல்லிட்டார், எல்லாருக்கும் முதல்ல மோட்சத்தில் ஆசை வரப்போறது இல்லை, அதனால்தான் இதெல்லாம் அந்த காலத்தில் ரகசியமாக வச்சிருந்தார். இப்படி அங்கங்கே செமினார் போட்டுலாம் சொல்லிடல, அந்த காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அவளுக்கு ருச்சி ஏற்படணும், பசி ஏற்பட்டு போய் தெரிஞ்சிருந்தாதான் அதோட வேல்யூ தெரியும். அப்ப என்ன எதை சொல்றதுக்கு, நஹி சர்வா லௌகிக புருஷ சஞ்சாத்த மோக்ஷாபிலாஷ, எல்லாருக்கும் மோட்சத்துக்கு ஆசை வர்றதில்ல. அப்படி மோட்சத்தை பத்தி ஆசை வந்த உடனே எல்லாருக்கும் ஞான யோக அதிகாரி, ஞான யோகத்துக்கு அதிகாரம் கிடைக்கிறது இல்ல உடனே. இப்ப நமக்கே எடுத்துக்கோ, கீத கிளாஸுக்கு போன ஆசை இருக்கு, தெரிஞ்சுக்கிறது ஆசை எல்லாம் இல்லாம இல்ல, ஆனா அதுக்காக மிச்சத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியுதுன்னா ஒன்னால இல்ல இல்ல. சரி அடுத்த வாரம் பாத்துக்கலாம், வாரத்துக்கு உள்ள வர முடியல, அது எப்படி இருக்கு அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அவர் சொல்ல போறாரு, இப்ப வந்து பிடிக்கிற மாதிரி தெரியல, போக போறது அடுத்த வாரம் போய்க்கலாம். ஏன் ஆசை இல்லாம இல்ல, ஆசை இருக்கு பட் அந்த தீவிரதா இல்ல. அப்ப எல்லாராலையும் அந்த ஞானிஷ்டைக்கு போக முடியாது முதல்ல இல்லையா. அபித்து அனபிசம்ஹித பலேன கேவல பரம புருஷ ஆராதன ரூபேன அனுஷ்டிதேன கர்மனா வித்வஸ்த மனோமலா அவ்வியாக்குல இந்திரியா ஞானிஷ்டாயம் அதிகரோ. என்ன பண்றான், அனபிசம்ஹித பலேன, அவாவா இருக்கிற கர்மாவையே இது வரைக்கும் செல்பிஷா பண்ணிட்டு இருந்தவா, செல்பிஷா பண்ற எனக்காக இல்ல பகவானுக்கு ஆராதனமும் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ற, பண்ணி பண்ணி அந்த அனுஷ்டித கர்மனா அப்படிப்பட்ட கர்ம அனுஷ்டானத்தினால வித்வஸ்த மனோமலா மனசுல இருக்கக்கூடிய மலங்கள்லாம் போய் அவ்வியாக்குல இந்திரியா, இந்திரியங்கள் எப்படி இருக்கு, ஃபர்மா இருக்கு, சொன்னதை கேட்கறது. ஞானிஷ்டாயம் அதிகரோதி, ஞானிஷ்ட போறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இந்த 18வது அத்தியாயத்துல சொல்ற கிருஷ்ணன் சொல்ல போற, யதப்ரவர்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவஹா. யதப்ரவர்த்திர் பூதானாம், பூதானாம் யதஹா பிரவிற்த்தி, யஸ்மாத் பிரவிற்த்தினா எங்கிருந்து இவைகள்லாம் வந்ததோ, அதாவது பகவான் சரியா, ஏன சர்வம் இதம் ததம், யார் எதுவும் தெரிஞ்சுட்டு இருக்கா. இந்த சூரியன் தான் வந்து மொத்த சயின்ஸ் சொல்றது, மொத்த சோலார் சிஸ்டத்தையும் சூரியன் தரிச்சுட்டு இருக்கு. சூரியனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா எல்லாம் ப்ராசஸ் ஆயிடும். இப்ப சூரியன் எது தரிக்கிறதுன்னு கேட்டா, அப்ப பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு வசதி தரிக்க போறது, இப்படி ஒவ்வொன்னா எதையோ தரிக்கணும்னு சொன்னா அல்டிமேட்டா என்ன சொல்றேன், ஏதோ ஒரு போர்ஸ் மொத்த யூனிவர்ஸும் பிடிச்சிட்டு இருக்கு. சயின்ஸ் வந்து இப்ப ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கிட்ட. அப்ப என்ன சொல்றது, ஏதோ ஒரு போர்ஸ் மொத்த யூனிவர்ஸ் வியாபிக்கிறதுன்றான். அங்கேருந்து எல்லாம் வந்திருக்கு, அதுதான் எல்லாத்தையும் தரிச்சுருக்கு. ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய, அவாவாளுடைய கர்மாவனால அந்த எது தரிக்கிறதோ, அதாவது பகவானை அபியர்ச்சிய, அபியர்ச்சனா நான் அர்ச்சனை செய்தா காரியத்தை பண்ணி சித்தின் விந்ததி மாணவக, மனிதனானவன் சித்தியை அடைகிறான்னு சொல்ல போற. இது பரமபுருஷ ஆராதனைக்கு வேஷதா கர்மனாம் பக்ஷதே. அதான் இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் கரெக்டா சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாயம் தான். அதனால்தான் ஸ்வ கர்மனா தம் அபியர்ச்சிய அபியர்ச்சனா, பகவானுக்கு ஆராதனை பண்ணும், ஆராதனம் பண்ணி இல்லையா, அது மூலமா கர்மாவை செய்ய வேண்டும். இகாபி கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு சொல்லிட்டேன் ரெண்டாம் அதிகாரத்துல. இத்தியாதினா அனபிசம்ஹித பலம் கர்ம அனுஷ்டேயம் விதாய தேன விஷய வியாக்குலதா ரூபமோகாது உத்தீர்ண புத்தேகே பஜஹாதி யதா காமான். அதாவது முன்னாடி சொன்ன அந்த காபி ஜோக்க சொல்லிதான் வழி இல்லை. ஏன்னா நமக்கு முக்கியமான இதுவே அதுதான், விடணும்னு நினைக்கிறோம், ஆனா இத்தனால சாட்டு சாட்டு சாட்டு உடம்பே பழகி போயிருக்கு. மனசால விடணும்னு நினைச்சா கூட தலைவலி வருது, தலைவலி நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், சரி படிப்படியா நாலு காப்பியா மூணு ரெண்டு, அப்புறம் வெறும மூந்து பாக்குறது, இது வேடிக்கையா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லணும், இந்த லெக்சர்லாம் சொல்லாம தெரியல. ஒரு சமயம் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், விதேசத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மீட்டிங் போனப்போ ஒரு பிரெஞ்சுக்காரன் வந்து சிகரெட் வச்சிருந்தான் கையில, மீட்டிங் முழுக்க வாயில வைக்கிறான் எடுக்கிறான், வாயில வைக்கிறான் எடுக்கிறான், ஆனா ஏத்தவே இல்லை, கொளுத்தவே இல்லை. எனக்கு ஒரே அதை பார்த்து ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு காரணம், அது எலக்ட்ரானிக்கா பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வைக்கிறான் எடுக்கிறான் வைக்கிறா எடுக்கிறான், இல்ல அவனு புரியவே இப்படி வர்த்தனு. அப்புறம் அந்த கூட வந்த ஒரு டெஸ்கார சொன்னான், இல்ல இல்ல இது ட்ரீட்மெண்ட், இது அவன் வந்து சிவியர் அடிக்ட், இப்ப அதை விட்டுட்டு இருந்துன்னா அவனு பைத்தியம் முடிஞ்சது அவனுக்கு, அதனால எப்படி அதை கையிலேயே வச்சுட்டு இருக்கான். இது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இது இப்படி இது சொல்லாம வேணாமோ சொல்லிட்டேன் வேற விஷயம். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி நம்ம இதுலயே ஊர்ந்துட்டுனால ஒரு நாள் ஞானம் வந்துட்டுன்றதுனால டக்குனாடி விட்டு வர முடியாது, எதையுமே நம்மள இன்னும் வேகமா இழுக்கும் இல்லையா, எல்லாத்தையும் வேகமா இழுக்குது. ஸ்வீட் சாப்பிடாதுன்னா அப்பதான் ரெண்டு ஸ்வீட் ஜாஸ்தி போடணும். அப்ப நம்ம என்ன பண்ண, படிப்படியே குறைக்கணும், படிப்படியா குறைச்சுதான் பண்ணணும். அதான் தான் சொல்ற கர்ம கர்மண்யேவாதிகாரத்தின் சொன்னப்ப அனபிசம்ஹித பலம், கொஞ்ச கொஞ்சமா இந்த பலன் எனக்கு இல்ல, இது எனக்கு இல்ல, இது எனக்கு இல்லன்னு விட்டு விட்டு பண்றது. அப்படி விஷய வியாக்குலதா ரூப மோகாத்து, விஷய வியாக்குலதா இந்திரியங்கள்லாம் இருக்கு, அவர்கள்லாம் மெதுவா கண்ட்ரோல் பண்ணி உத்தீர்ண புத்தேகே, உத்தீர்ண உத்தீர்ண பாஸ் பண்றது, டெஸ்ட பாஸ் பண்ண புத்தி இருக்கு. அவன் என்ன பண்றான், பிரஜஹாதி யதா காமான்னு உடனே இரண்டாம் அத்தியாயத்துல பாத்துட்டோம், எப்ப தன்னுடைய காமங்கள் எல்லாம் கொளுத்துறானோ இல்ல விடுறானோ இத்தியாதினா ஞான யோகா உதித்தா. அந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம்தான் ஞான யோகத்தை மைனஸ்ல இருக்கிறத முதல்ல ஜீரோ கொண்டு வந்து அப்புறம் தான் பாசிட்டிவா கொண்டு போக முடியும். மைனஸ்லேயே நேரத்தை பாசிட்டிவ் கொண்டு போக முடியாது, முதல்ல ஜீரோ கொண்டு வந்த அப்புறம் தான் ஞான யோகத்துக்கு போக முடியும். இப்ப நம்ம எங்க இருக்கோம், ரிவர்ஸ்ல இருக்கோம், நெகட்டிவ்ல இருந்து முதல்ல ஜீரோ கொண்டு வந்து அப்புறம் தான் ஞான யோகத்துக்கு போக முடியும், அதனால அப்படிலாம் போக முடியாது. அத சாங்கியானாம் ஏவ ஞான யோகேன சித்தியே உக்தா, யோகினாம் து கர்மயோகேன. அதனால சாங்கியானாம் சாங்கியானாம்னா அந்த அப்படிப்பட்ட எலிஜிபிலிட்டி இருக்கவாளுக்கு ஞான யோகம், இல்லாதவாளு கர்மயோகம். எப்படி சாங்கியான ஞானம் பாக்கும் கேட்டா, சங்கியா புத்தி, சங்கியான்ற வார்த்தைக்கு புத்தின்னு அர்த்தம் இருக்கு, தத்யுக்தாக தத்யுக்தாக சாங்கியாக, அந்த புத்தியோடு கூடினவர்கள் அவளுக்கு சாங்கியர்கள் பெயர். ஆத்மீக விஷயையா புத்தியா யுக்தாக சாங்கியாக, எப்படிப்பட்ட புத்தி, ஆத்ம ஏக விஷயையா, ஆத்மா அதனா அடையணும் அப்படிங்கிற ஏக விஷயா, அதே லட்சியத்தோடு இருக்கிறவா. அத்தருகாக அத்தத்து அருகாக அத்ததருகாக, அதுல அருகதை இல்லாதவர்கள் கர்மயோகாதிகாரினா யோகினா. அப்படி இருக்க முடியாதவர்களுக்கு கர்மயோகம் பண்றதுதான் அதிகாரம். ஏன்னா கர்மயோகம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஏதோ பண்ண போறோம், தலிகை பண்ண போறோம், பெருமாளுக்கு தான் பண்றோம், இதுதான் நம்மளும் சாப்பிட போறோம். அப்ப அதனால அது வரைக்கும் கண்ட்ரோல்டா இருந்தா கூட அப்படி சாப்பிடுக்கலாம் பாருங்க இல்லையா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அதிகாரம் இல்லாதவருக்கு கர்மயோகத்துல பிரவர்த்திக்கலாம். விஷய வியாக்குல புத்தி யுக்தானாம் கர்மயோகே அதிகார, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத கர்மயோகம். அவ்வியாக்குல புத்தினாம் தூ ஞான யோகே அதிகார உக்தா, ஆனா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவாளுக்கு ஞான யோகத்தில் அதிகாரம். சத்தின கிஞ்சித்து இக விருத்தம். இப்படி இருக்கச்சே எங்க விருத்தம்? நான் சொன்னது ஒண்ணும் அவன் சொன்னா இல்லையா, யாமிஸ்ரேனே வாக்கியம்னு சொன்னான். நான் ஒண்ணும் குழப்பமா சொல்லப்பா, நீ தான் கலந்து போயிருக்க அப்படின்ற பாஷைகளோட வாக்கியம். நபி யாமிஸ்ரம் அபீதம், இதுல ஒரு குழப்பமும் இல்ல, இதுல விருத்தமும் இல்ல, குழப்பமும் இல்லைன்னர். சர்வசிய லௌகிகசிய புருஷசிய மோக்ஷ இச்சாயாம் சஞ்சாத்தாயாம் சகசாயவ ஞான யோகோ துஷ்கரஹ. இப்ப அதே திருப்பி ரிப்பீட் பண்ற, மோக்ஷத்துல ஆசை வந்தா கூட சஹசா, சஹசானா உடனே அர்த்தம், சடன்லி இல்லை இமீடியட்லி, சஹசா ஏவனா உடனேயே ஞான யோகா துஷ்கரஹா, சுகரஹா சுகரஹான ஈஸி, துஷ்கரஹான கஷ்டம். அப்படி திடீர்னு ஒரு ஞானம் வந்தா கூட ஞான யோகத்துக்கு உடனே எல்லாம் இப்படி போயிட முடியாது. அதுக்கு சொல்றார், ந கர்ம நாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நசன்யசனா தேவ சித்திம் சமதி கச்சதி. ந கர்மனாம் அனாரம்பாத்து, சரி ஒருத்தர் கேட்டார் உபன்யாசத்துக்கு போனார், போன எல்லாத்தையும் விட்டா மோட்சம் தான், அப்ப என்ன பண்ண முடிவு பண்ண விட்டுலாம் அப்படின்ட்டார். அப்படிலாம் விட்டா நைஷ்கர்மியம் சித்திக்காது அப்படின்னார். நச்ச சன்யசனாதேவ சித்தின் சமதி கச்சதி. ஆரம்பி அதாவது விடணும் விடணும்னா எப்ப விடணும்னா ஆரம்பிச்சாதான் விடணும். ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிச்சாதான் விடணும், அதுக்காக தான் ஆரம்பிக்காமே இருக்கேன். ஆரம்பிக்காம இருந்தாலும் கிடையாது, இல்ல ஆரம்பிச்சதை விட்டாலும் கிடையாது. எப்ப விடணும் கேட்டா ஞானம் வந்தாதான் விடணும், நொடுல அப்படி விட்டுட்டாலும் கிடையாது. அதாவது இதுல ஒரு சம்பிரதாயத்துல சன்னியாசம் வாங்கிட்டா மோட்சம், சன்னியாசம் வாங்கிட்டா மோட்சம். இந்த சன்னியாசத்தை எப்படி வாங்கிக்கணும் எப்படின்னு கேட்டா, கிரமமா அதை பத்தி தெரிஞ்சுட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு நடக்கணும். ஆனா அங்க என்ன பண்ணிட்டா இதெல்லாம் முடியாதுன்னா ஆபத்கால சன்னியாசம் வச்சுருக்கா. எப்ப பிராணம் போகும்போது டாக்டர் சொல்லிட்டு ஒரு வாரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டுக்காரா, சரி அப்பட்ட சன்னியாசம் வாங்கிட்டா போச்சு அப்படின்னா எதுக்கு எது கணக்காரது இப்போ? அப்படியாவது சொல்லியிருக்கு அப்படி சொல்லல, சாஸ்திரம் சொல்லிருக்குன்னா கிரமமா வாங்கிட்டு அது பிரகாரம் இருந்து விடணும்னு சொல்லிருக்கு. அதுக்கு பத்தி இதுன்னு சொல்லல, அதனால என்ன சொன்னாருன்னா ஆரம்பிக்காமையே விட்டாலும், ஆரம்பிச்சாதான் விடணும், ஆரம்பிக்க வேலை அப்படின்னு சொல்லாலும் கிடையாது, இல்ல ஆரம்பிச்சா இனிமேல் கண்டிப்பா வேணாம் போல இருக்கு விட்டுலாம் அதுவும் கிடையாது. அதுதான் வேடிக்கை சொல்லுவார் புக்குரேஷன் காலமா எங்கன்னு தெரியல. அவர் வந்து உபன்யாசத்தை கேட்டார், ஆத்துல ஒரே சண்டை, திடீர்னு அவருக்கு மோட்சத்துல இச்சம் வந்துருக்கு, சம்சாரத்தை தப்பிக்கணும்னார். சரி சம்சாரத்தை தப்பிக்கணுமா மோட்சத்தை வாங்கிக்கலாம் வந்துட்டார். வந்தா எனக்கு ஆர்த்த பிரபத்தி, பிரபத்திலேயே திருப்த ஆர்த்தம்லாம் இருக்கு, கிளாசிபிகேஷன் இருக்கு. என்னன்னா உடனே பிரபத்தி பண்ண உடனே உத்தரக்ஷண மோட்சம் அப்படி ஆயிருக்குன்னு சொல்ற ஒருத்தருக்கு, ஒரு ரசிகர் பண்ணி வச்சு இல்ல பறக்கலாம் தெரியல, அப்படி பண்ணி திரைக்க பண்ணி ஆட்சியம் போனார், அப்படி பிரபத்தி பண்ணி வச்சார், உடனே பிராண வியோகம் ஆயிடுச்சு சொல்றா. பட் இவர் என்ன பண்ணாரா, போய் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு சம்சாரத்தை மேல, இதை விட்டுட்டு நான் போன எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், பாருங்க நகை செயின்லாம் ஒன்றும் போட்டுக்கல எல்லாம் விட்டு வந்துட்டேன் அப்படின்னாரா. இவர் பார்த்தாரு இவருக்கு இப்பெல்லாம் சொன்னா புரிய வைக்கும், இப்பெல்லாம் உபதேசம் பண்ண ஏறாது, ஏ அவட சொன்னா உள்ள ரெண்டு கரண்டி போட்டுக்கண்டா எனக்கு பழுக்க காய்ச்சி கொண்டு வாடா அப்படின்னாரா. இவர் அது வரைக்கும் ஆள் பார்த்துட்டு இருந்தாரு, டவுட் வந்தது நம்ம ஏதோ பேசுறோம் இவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, எதுக்கு சொன்ன கரண்டினார், எல்லாம் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்றேன்னு. அவன் கொண்டு வந்த உடனே சுவாமி முதலில் கொஞ்சம் வைப்பா அப்படின்னாரு. ஆளும் அரை நடத்தி எழுந்து ஓடுறாரு, இவர் சும்மா வந்துடலாம் வைராக்கியெல்லாம் அந்த கணத்துக்கு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடு தாங்கிக்கிறது கூட சக்தி இல்லை நமக்கு, ஏன்னா அபிமானம் அவ்வளவு இருக்கு இல்ல இல்ல என்னோட தேகம் பட்டா வலிக்கும் தொட்டா வலிக்கும் அப்படின்னா அதெல்லாம் அவனை சீக்கிரம் ஒரு ராத்திரம் வர முடியாது. அதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்றாருனா இதெல்லாம் போகிறோம்னா அந்த அசங்க கர்மா அட்டாச்மெண்ட் இல்லாத கர்மாவை பண்ணி பண்ணி பண்ணி தேகம் என்னுடையது இல்ல அப்படி இருந்திருக்கா மகான்கள்லாம், ரிஷிங்கர் ஆண்டவன்லாம் அப்படி இருந்திருக்கா. அதாவது ஒரு ஆண்டவனுக்கு கழுத்துல பெரிய கட்டியே வந்துருக்கு, மூணு நாலு ஆண்டவன் முன்னாடி நினைக்கிறேன், பேர் மறந்து போயிடு, வைத்தியமே பண்ணிக்கல, ஆத்திர ஆண்டவன் வைத்தியமே பண்ணிக்கல ஆறுதா ஆட்டம் அப்படின்னார். அதுதான் வைராக்கியம் இல்லையா. ஐஷிங்கர் இருந்தார், உடம்பு சில ஜுரம் கொதிக்கிறது, அப்பயும் பச்சை தலத்தை நீராடுறது போயிட்டு தீர்த்தா மாடுறது, ஏன்னா அனுஷ்டானம் விட்டு போகக்கூடாதுன்னு. இல்ல இல்ல உடம்பு சரி நாலு நாள் எப்படின்னா அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதுக்காக ஒன்னப்பா புரிஞ்சுக்கணும், நம்ம இது நகை நின்றா நியாயம் பேருது, நம்ம யாரையும் தப்பு சொல்றதுக்காக இதை சொல்லி காட்டல, இப்படிலாம் இருந்திருக்கான்னு சொல்றதுக்காக சொல்ல வந்த விஷயம் இது. உடனே எப்படி சொன்னா நீங்க அப்படி நினைச்சுக்கூடாது, அதாவது அது வேற இது வேற. அப்ப என்ன ஆகுது அவளோட வைராக்கியம், இது தேகம், இதை பத்தி எனக்கு அபிமானம் வரக்கூடாதுன்னு அவளுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கா, அந்த அளவுக்கு அவளுடைய நிஷ்டம் இருந்திருக்கு. அப்படி இல்லாதவாளுக்கு கர்மயோகம் தான் ஒரே வழி சொல்ல வந்ததுதான் இந்த இந்த இடம். சரியா, சாஸ்திரியானாம் கர்மனாம் அனாரம்பா தேவ புருஷ நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம் என்னது? ஞான நிஷ்டாம் ஆப்னோதி. அதாவது சாஸ்திரத்துல நெகட்டிவா சொன்னோம்னா ஆப்சன்ஸ் அர்த்தம் இல்லை. இப்ப ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஞானம். புரிஞ்சுக்கணும். அந்த பாவம் இருக்கு, அபாவம் இருக்கு, அந்த இடத்துல ஆப்சன்ஸ். இங்க கடம் இருக்கா, இங்க பானம் இருக்கான்னு கேட்டா, பானம் இருந்ததுன்னா கடசிய பாவகா வர்த்தது, கடமானது அங்க இருக்கு. இந்த இடத்துல கடம் இல்ல வச்சுக்கோ, அப்ப கடசிய அபாவகா வர்த்தது, கடமானது அங்க இல்லன்னு அர்த்தம் வருது. ஆனா இதே அர்த்தத்தை கொண்டு ஞானம் அஜ்ஞானத்துக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அஜ்ஞானமும் ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி, அஜ்ஞானமும் பாசிட்டிவ் என்டிட்டி. இக்னரன்ஸ்ன்றது சம்பிரதாயத்துல பாசிட்டிவ் என்டிட்டி. ஞானம் இல்லாதது அஜ்ஞானம் கிடையாது. அது மாதிரி நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியம்னா கர்மாவே இல்லாத நிலைனா, அப்ப உன்னை இன்ஆக்ஷன் அர்த்தம் கிடையாது, ஞான நிஷ்டான்னு அர்த்தம். வித்யா அவித்யா, வித்யானா ஞானம், அப்ப அவித்யான்னு கேட்டா சிறந்த கர்மான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? வித்யாக்கு ஆப்போசிட் அவித்யாவுன்னா அங்க வந்து ஞானம் இக்னரன்ஸ் அர்த்தம் இல்லை, அங்க வந்து கர்மான்னு அர்த்தம். அவித்யாக்கு ஞானம் இல்லாத எதுவோ அதுன்னு அர்த்தம், அப்ப கர்மா. அது மாதிரி இங்க நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியம்னா என்னன்னு கேட்டா ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி. இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டினா அப்படியே அர்த்தம் இல்ல, ஞானத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஞானிஷ்டா, ஞானிஷ்டாம் ஆப்னோதி சர்வேந்திரிய வியாபாராட்சிய கர்ம உபரதி பூர்விகாம் ஞானிஷ்டாம் ந பிராப்னோதி இத்யர்த்தஹ. எப்படிப்பட்ட ஞானிஷ்டம் இது? சர்வேந்திரிய வியாபாராட்சிய கர்ம உபரதி பூர்விகாம். வெளிய வியாபாரங்கள்ல போகாம அவைகளை தடுத்து இருக்கக்கூடிய அந்த ஞான நிஷ்டை இருக்கு, அதை அடைய மாட்டான். எப்பொழுது? சாஸ்திரியானாம் கர்மனாம், அதுவும் யோசிக்கணும். இப்ப கர்மா கர்மானாலே கர்மாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு கர்மா வந்து சஞ்சித்த கர்மா சொல்லிட்டு இருக்கோம், அந்த கர்மா இல்ல. பொதுவா கர்மான ஆக்டிவிட்டி, அதுல இங்க சொல்லப்பட்டது சாஸ்திரியானாம் கர்மனாம். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம், கை அசைக்கிறோம், கால் அசைக்கிறோம், இதெல்லாம் கூட கர்மா ஆக்டிவிட்டி தான். ஆனா இதெல்லாம் சாஸ்திரோக்தமான கர்மா இல்ல, இல்ல தேககதமான கர்மா. எழுந்து தீர்த்தமாடிட்டு பெருமாளுக்கு பண்றது இதெல்லாம் தான் சாஸ்திரியோக்தமான கர்மா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட சாஸ்திரியானம் கர்மனாம் அனாரம்பாத் ஏவ, அப்படிப்பட்ட கர்மாவெல்லாம் விட்டுட்டா எல்லா ஆக்டிவிட்டியும் போயிடுமான்னு கேட்டா போகாது அப்படின்னா. அதே மாதிரி நினைச்சா ஆரம்பத்திய சாஸ்திரிய கர்மனாக தியாகாத், ஆரம்பிக்கலனா ஆரம்பிக்கவே வேண்டாம் அப்படி கிடையாது. ஆரம்பிச்சுட்டா விட்டுலன்னா அதுவும் கிடையாது. எதஹ அனபிசம்ஹித பலசிய பரமபுருஷ ஆராதன விஷயசிய கர்மனஹ சித்திஹி ஆத்மனிஷ்டா சியாத். பரமபுருஷ ஆராதன விஷயச கர்மனஹ, கர்மா எதுக்கு இருக்கு? பகவான ஆராதனம் பண்றதுக்கு. எல்லாமே யஜ்யம். இப்படி சொல்ல போற யஜ்யம்னா பெருமாள் தான் சொல்லப்பட்ட எல்லாமே யஜ்யம். எல்லாமே யஜ்ய சிஷ்டத்தை சாப்பிடணும், அதனாலதான் ஆராதனம் பண்ணாம சாப்பிடவே கூடாது. நித்தியம் பகவானுக்கு கண்டுகளை பண்ணாம சாப்பிட்டா ஸ்தேன ஏவ சாயம் நிலப்பறது, திருடுறது தான் அது பேரு. எதுவா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு, எதுவா இருந்தாலும் பகவானுக்கு அம்சப்பட்டு சாப்பிடணும்ன்றது உண்டு. அத தேன வினா தாம் ந பிராப்னோதி அனபிசம்ஹித பலைஹி கர்மபிஹி அனாராதித கோவிந்தைஹி. அனாராதித கோவிந்தைஹி, கோவிந்தன் எவரால் ஆராதிக்கப்படவில்லையோ அவர்களால் அர்த்தம், அவர்களால் ஞான யுகத்துக்கு போகவே முடியாது. அவேஷ்ட அநாதிகால பிரவிருத்த அனந்த பாப சஞ்சயி அவ்வியாக்குல இந்திரிய இந்திரியதா பூர்விகா ஆத்மனிஷ்டா துஸ்தம்பாத்தியா. அப்படிப்பட்டவர்களால கர்மயோகத்தை பண்ணி பகவானுடைய ஆராதனமா பண்ணி பண்ணி பண்ணி பாபங்கள்லாம் இயக்காதவளுக்கு என்ன கிடைக்காது? அவளால் எப்பயுமே ஆத்ம இதுக்கு போகவே முடியாதுன்றார். அவளுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்னர். ஏததேவ உபாதயதி. இப்ப சொல்ல போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒண்ணு, நஹி கஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாத திஷ்டத்திய கர்ம கிருது காரியத்தே ஹியபஷ கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணை. நஹி கஷ்டித் க்ஷணம் அப்பி நஜாத்துன்னு அர்த்தம், திஷ்டதி அகர்ம கிருது, ஒருத்தராலையும் ஒரு க்ஷணம் கூட ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியாதுங்கிறார். இதெல்லாம் ப்ரூஃபே வேண்டாம், நமக்கே தெரியும். எத்தையோ பண்ணிட்டு தான் இருக்கும், அதனால எதையுமே பணம் இருக்கவே முடியாது இல்லையா? அதனாலதான் யோகத்துல ஆசனத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ். ஒரு ஆசனாக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆசனால உட்காந்து மூக்கு சொல்லி தலை சொல்லிடுறேன், அதெல்லாம் நாட்டை விடுங்க. அந்த ஆசனால போய் இருந்துட்டோம்னா அடுத்து பிராணாயாம தாரணம் அப்படி போக வேண்டியதுதான். அப்போ ஒரு ஆசனால உட்கார்றதே எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் யோகாபியாசம் பண்ணணும். எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அப்படி ஆசனால உட்காரலாம் அப்படின்னா அதுக்கு ஒழுங்கா சாப்பிடணும், சாப்பிட வேண்டியது சாப்பிடணும், அப்பதான் அந்த ஆசனால உட்கார முடியும். நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டு எல்லாம் உட்கார முடியாது, கஷ்டம். ஏன்னா வயிறு வேலை பண்ணணுமே, அதுக்கு உண்டான டைமை கொடுத்து ஒன்றரை நேரம் பின்னாடி ஒன்றரை நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலா வேலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வேலை நடந்து தான் இருக்கு, அதை சாப்பிட முடியாது. அதான் நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து. கர்ம கிருத்துல வேலை பண்றது, அகர்ம கிருத்துல வேலை பண்ணாம இருக்கவே முடியாது. எதுக்கு சொல்றாரு? இந்த ஞான யோகத்துக்கு போக முடியாதுன்றதுக்காக. ஞான யோகத்தை எப்ப போலாம்? ரெண்டு விதமான கர்மா இருக்கு. ஒன்னு வந்து என்ன சொல்லுவா, அதுக்கு வாலண்டரி இன்வாலண்டரி இல்லையா. வாலண்டரியான கர்மா விட நல்லா தயாராக தான் இருக்கும். ஆனா என்ன கேட்டாலும் இன்னைக்கு எது வாலண்டரி எது இன்வாலண்டரி நமக்கு தெரியல. இன்னைக்கு அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம், எது வாலண்டரி எது இன்வாலண்டரி நமக்கு தெரியல. அதே பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி நேரத்து கேட்டா நம்மளால லைஃப் நம்மள காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம் இருக்கோம். லைஃப்ல ஏன் எவ்வளவு துக்கம் அப்படின்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இது இருந்தாதான் சாப்பிடுவேன், இது இருந்தாதான் ஒரு போன் எடுத்துங்க, போனோட பர்பஸ் என்ன, கால் பண்றது தான். ஆனா இன்னைக்கு அதை தவிர எல்லாமே இதுல இருக்கு. நேற்றுக்கு ஒருத்தர் அவசரம் லாக் பண்ணிட்டாரு, போன் அன்லாக் பண்ண தெரியல, போனே பண்ண முடியல. போன் எதுக்கு இருக்கு? வெறும் போன் பண்றது தானே, சிம்பிளா. அவ்வளவு காம்ப்ளிகேஷன் அதுல, எல்லாத்துலயும் காம்ப்ளிகேஷன். அப்ப ஏகப்பட்ட காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இந்த கதை தான், அந்த மீன் பிடிக்கிற கதை சொன்ன பாருங்க. சிம்பிளா அவன் மாட்டு நாலு மீனை பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சு கடத்துல எல்லாம் எதுக்குடானா கஷ்டப்பட்டு இருக்கான். அது மாதிரி நகி கஷ்ட க்ஷணம் அப்படி, ஒரு க்ஷணம் கூட ஒருத்தராலையும் எந்த காரியம் பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கச்சே ஒருத்தன் ஞான யோகத்துக்கு போனான்னா டிசாஸ்டர். காரியத்தே ஹெவச கர்ம அவசக வசக வசகனா இன் கண்ட்ரோல் அர்த்தம். அவசகனா கண்ட்ரோலே இல்லை. ஏண்டா அதனை காரியம் பண்றான்? அவனுக்கே புத்தி அவன் பண்ண சொல்றது பண்ணிட்டு இருக்கான். ஏன் பண்ண சொல்றது? மனசு அவ்வளோ சஞ்சலம், அவ்வளோ விருத்தி. அதனால தான் யோகா சித்த விருத்தி நிரோதா. முதல்ல சித்தத்தோட விருத்தியை நிறுத்தினாலே பாதிக்காரம் இருந்து போயிடும் இல்லையா. சர்வா பிரகிருதி ஜெயி குணி இப்பதான் சொல்றாரு. ஏன்னு கேட்டா பிரகிருதி ஜஹா குணஹ, இந்த பிரகிருத்தில இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு, அவைகள் எப்ப என்னவா இருக்கு, மாறிண்டே இருக்கு. காத்தால ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு. நான் ஏன்டனா காத்தால சாத்விகமா இருக்கா, ராத்திரி ராஜசிகமா இருக்கா? இப்பதான்டா சொன்னேன் அப்படின்னா அது வேற, அது வேற இது. இப்ப எல்லாம் விட்டுட்டு இப்ப இப்படிதான் அப்படின்றா. ஏன்னா குணங்கள் மாறிண்டே இருக்கு. அப்ப மனசுலயும் குணங்கள் இருக்கு, சரீரத்திலையும் குணங்கள் இருந்துட்டே இருக்கு. இப்ப இந்த குணங்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், நான் இந்த குணங்களுக்கு அப்பால் அப்பாற்பட்டவன் ஞானம் ஏற்படணும். நமக்கு அதே மாதிரி தெரியல இல்லையா. அதனால சொல்றார், நஹி அஸ்மின் லோகே வர்த்தமான புருஷ கஷ்டித் கதாச்சிதபி கர்ம அகுர்வானக திஷ்டதி. இந்த லோகத்துல எப்பயும் ஒருத்தன் ஒரு வேலையும் பண்ணாம இருக்கவே முடியாது. இதெல்லாம் குடும்ப பாருங்க, இந்த உடம்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு வந்து டிசைன் டு ஆக்ட், டிசைன் டு ஆக்ட். நம்ம தூங்க செய்ய கூட உள்ளுக்குள்ள வேலை நடந்துதான் இருக்கு. அப்ப இப்படி ஒரு வேலை பண்ணக்கூடிய வஸ்துவை கொடுத்துட்டு எந்த வேலையும் பண்ணாதான் எப்படி பண்ண முடியும் இல்லையா? புள்ளி லோடட், அது புள்ளி லோடட், சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுருக்கோம் வச்சுக்கோ. ஒன்னும் பண்ணாம எப்படி ஸ்லீப் போடலயே போடணும், எப்படி போட முடியும் சொல்லுங்க? ஏதாவது ப்ராசஸிங் கொடுத்துருமா இல்லையா? அதாவது சொல்றது, அப்படிப்பட்ட விஷயத்தை உன்னால அப்படி ஸ்லீப் போட கொண்டு போக முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணு, ஏதாவது பாட்டு, நல்ல பாட்டு போட்டு விடுன்றது. அது மாதிரி பகவானுக்கு ஆராதனமா எதையாவது பண்ணிட்டே இருந்தா அப்ப சேனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆக்டிவிட்டி முழுக்க பாசிட்டிவா என்கேஜ் பண்றது, பாசிட்டிவா என்கேஜ் பண்ணி கடைசியில் அதுவே நிக்க சமயத்தை ஞான யோகத்துக்கு போய்க்கலாம். தாத்பரியமா இருக்கு. ந கிஞ்சித் கரோமி இது விவசிதா அப்படி சர்வா புருஷ பிரகிருதி சமுதவை சத்ரஜஸ்தமோபி பிராத்தன கர்மானுகுணம் பிரபிருத்தை குணை சோசிதம் கர்ம பிரதி அவசக காரியத்தே பிரவர்த்தியதே. ந கிஞ்சித் கரோமி, இனிமேல் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தினமா முடிவெடுத்து நான் உட்காருறான். உட்கார்ந்தா இருக்க முடியறதா? மனசு கேட்கல அப்படிங்கிற, இனிமேல் யாரையும் பேச மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்ற, இல்ல இந்த வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறா. ஏன் ஓடுற? சர்வா புருஷ பிரகிருதி சமுதவை, இந்த பிரகிருத்தினால உண்டான சத்ரஜஸ்தமோபிகி, இந்த மூன்று குணங்கள்னால பிராத்தன கர்ம அனுகுணம், முன்னாடி பண்ணி வச்ச கர்மாலாம் சம்ஸ்காரமா ஒழுங்குல உட்காந்து இருக்கு. நம்மளே வேண்டாம்னாலும் அதை நம்ம என்ன பண்றது, ப்ராம்ப்ட் தூண்டிட்டே இருக்கு. உச்சிதம் கர்ம பிரதி அவசக காரியத்தே பிரவர்த்தியதே. இந்த ஜோக் சொல்வா அதுக்கு. கல்யாண சத்திரம், கல்யாண சத்திரத்து வாசல நாய் ஒண்ணு இருந்தது. அந்த நாய்க்கு என்னன்னு கேட்டா டெய்லி எச்சலையில கொண்டு போடுவா, அது சாப்பிட்டு இருந்தது. ஒரு வைராகியம் தோணித்து, சே என்ன குழப்பு இது, இதெல்லாம் ஒரு குழப்பா, இப்படி எச்சலையை கொண்டு வந்து போடுற, நம்ம போய் சாப்பிட்டு இருக்கோம், இனிமேல் தீர்மானம் பண்ணிட்டு இனிமேல் நாங்க சாப்பிடறதில்ல அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்க உட்காந்து வந்தா பிரச்சனை, நான் பக்கத்தெருக்கு போறேன் சொல்ல வைராகியமா பக்கத்தெருக்கு போச்சு. உட்கார்ந்து நேரமாச்சு நேரமாச்சு வயத்துல மணி அடிக்கிறது, திடீர்னு சத்தம் கேட்டது. என்ன சத்தம், இலையெல்லாம் போன சத்தம், தமாலு பாஞ்சி அரிஞ்சு ஓடி வருதுன்னு சொல்லுவா. இது நாய்க்கு இருக்கு, நம்மளே பாதிப்பு அப்படிதான் இருக்கும், இன்னும் பால்கார வரலையே பால்கார வரலையே ஏதோ. அப்ப என்ன ஆறுது, நம்மளா முடிவு பண்ணா கூட அந்த இருக்கிற சம்ஸ்காரம் இருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்மள அவசக, நம்ம வசமே இல்லாம இழுத்துட்டு போறது ஆட்டோமேட்டிக்கா, நம்ம இழுத்துட்டு போறது. அதனால அத உக்த லட்சணேன கர்மயோகேன பிராச்சீனம் பாப்ப சஞ்சயம் நாசயித்வா. அல்ல எப்படிதான் இருக்கு, என்னதான் வழி, இப்போ கோழியா முட்டையா கதை மாதிரி இருக்கு, இப்ப என்ன பண்ணு கேட்டா, அப்ப கர்மயோகத்தை பண்ணு. ஏன்னா ஞான யோகத்துக்கு போய் இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் பாபங்கள்லாம் நசியும், பாபங்கள் நசியாதான் இந்த லெவலுக்கு போவே முடியும். அப்ப என்ன பண்ணதுன்னு கேட்டா ஒரு வழி இருக்கு, அது கர்மயோகம். எப்படிப்பட்ட பிராச்சீனம் பாப்ப சஞ்சயம் நாசயித்வா. பாப்ப சஞ்சயம்னா பாப்ப கூட்டம், இந்த கூட்டத்தை எப்படி நசிக்கிறது, கர்மயோகத்தினாலதான் முடியும். அந்த கர்மயோகத்தை எப்படி பண்ணணும், பகவானுக்கு ஆராத, எதை எடுத்தாலும் பகவானுக்கு, எதை எடுத்தாலும் பகவானுக்கு. ஒரு காலத்துல மாமி இருந்தாலும் ஷூ செருப்பு வாங்கினா கூட போய் பெருமாள் காலத்துல எப்பலாம் இது வந்து பெருமாள் போட்டுன அப்புறம் போடுங்கன்னு, அது அப்படி ஒரு பக்தி. அதான் எது வேணும்னாலும் பெருமாளுக்குன்னு, நம்ம பண்ணா அது கேலியா இருக்கலாம், ஆனா அவளோட பாவம் அந்த மாதிரி, எனக்குன்னு ஒரு வஸ்து எது வந்தாலும் அது முதல்ல பகவானுக்கு அப்படின்னு அப்படி ஒரு இதுல சில பேர் இருக்கா. நாசயித்வா, ஏன்னா நம்ம அனுபவிக்கின்ற எண்ணம் வரக்கூடாது முதல்ல, எது ஒண்ணுமே நம்ம அனுபவிக்கிற எண்ணம் வரக்கூடாது முதல்ல. அதனால அப்படி ஒரு பாவனை, நாசயித்வா குணாம்ச சத்வாதீன் வஷே கிருத்வா. குணங்களை என்ன பண்ணணும், நிர்குணமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா சத்வ குணத்தை அதிகப்படுத்தணும். இங்க இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற வரைக்கும் மூன்று குணங்களை விடுபட்டு இருக்க முடியாது. ஆனா இட் இஸ் பாசிபிள் டு இன்க்ரீஸ் சத்வ குணம் த்ரூ ரைட் ஃபுட் த்ரூ ரைட் ஆக்டிவிட்டி. அது வசே கிருத்வா நிர்மலாந்தக்கரணேன, நிர்மல அந்தக்கரணேன சுத்தமான மனசுனால சம்பாத்ய ஞானயோகா. ஞானயோகமானது இப்படி கர்மயோகத்தை பண்ணி பண்ணி பண்ணி இந்திரியங்கள்லாம் வசப்படுத்தி பாபங்கள்லாம் நாசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வசத்துல கொண்டு வந்து சுத்தமான மனசுனால செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நீங்க முடிக்கிற அஞ்சாவது ஸ்லோகத்தை. அந்யதா ஞானயோகாய பிரவிருத்தா அப்படி மித்யாச்சாரா பவதி இத்தியாக. இன்னொரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாமா, எட்டு வரைக்கும், ஏழு வரைக்கும் முடிச்சிடலாம், எட்டு பெருசு ஏழு வரைக்கும் முடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும் கேட்டா, மித்தியாச்சாரா மித்தியாச்சாரனா இன்னைக்கு இருக்கிற பாதி குருமார்கள்லாம் இருக்கணும் அவால மாதிரி என்ன பண்றா, அவாலாம் ஞானயோகாய பிரவிருத்தா, ஞானயோகம்னு உட்காண்டுறா ஆனா விழுந்துடுறா. இங்கேயோ நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, மித்தியாச்சாரா மித்தியாச்சாரனா ஹிப்போக்ரைட். கர்மேந்திரிய அனிசம்யம் யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தாமிமூடாத்மா மித்யாச்சாரஸ்த உச்சதே. கர்மேந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண உள்ளதானே, அப்படி கைகாலெல்லாம் கட்டி பண்ண உட்காந்து முடியுமாண்ணா, உள்ளுக்குள்ள மனசுல கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, மனசை அடக்காம வெறும் கர்மேந்திரியங்கள்லாம் அடக்கி நான் யோகத்துல உட்காரேன் அப்படின்னா முடியாது. அப்படி இருக்கவன் என்ன மார்க்கான், இப்போ கேட்டா இருந்து இருக்கான். கர்மேந்திரியானி சம்யம்ய, சம்யம் என கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆஸ்தே எவன் உட்காந்துக்கானோ எப்படி மனசா ஸ்மரன்னு, மனசுல ஜுவாலையானது எழுமிட்டே இருக்கு. இந்திரியார்த்தா நிமூலாத்மா மித்யாச்சார அவினஷ்ட பாபத்தையா, அவினஷ்ட பாபத்தையா அஜித பாஹ்யாந்த கரணா அவினஷ்ட பாபத்தையா. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் நம்மள இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் இல்லைன்னா பாப்பங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பாப்பங்கள் என்னன்னு கேட்டா சம்ஸ்காரங்கள் தான், பாப்பங்கள்லாம் கூட சம்ஸ்காரங்கள் தான். அவ்வளவு நம்ம காரியத்தை பண்ணக்கூடாதது பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சு, இந்த உடம்பே கண்டிஷனா இருக்கு. நம்மள அறியாமையே உடம்பு பிரவர்த்திக்கிறது சில விஷயங்களுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேவை வச்சிருக்கோம், நம்ம தான் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட பாபங்கள்லாம் நாசத்தை அடையாம அஜித பாஹ்யாந்த கரணாக அப்படி ஜெயிக்கப்படாத இந்திரியங்கள் உடையவன் ஆத்ம ஜானாய பிரவர்த்தக, ஆத்ம ஞானத்தை அடையலன்னு ஒருத்தன் கிளம்பினான்னா விஷய பிரவணதையா ஆத்மனை விமுகீகிருத்த மனாக விஷயானேவ ஸ்மரன் யாஸ்தே. மனசு என்ன பண்ணும், கண்ணெல்லாம் முடிந்தா கூட அதையே நினைச்சிருக்கு, விஷயங்கள் நினைச்சிருக்கு. அந்நியதா சங்கல்பிய அந்நியதா சரதி, ஒன்னு சொல்றான் ஒன்னு செய்யறான். இது மித்யாச்சாரா, இப்ப கேட்டா தானே. ஒருத்தர் சொன்னார் உபன்யாசத்துல வந்து இந்த காய்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விட்டுடுங்கோ, இப்படி சொல்றாரு இப்படி சொல்றாருனார். பார்த்து மாமியை வந்து உபன்யாசத்துக்கு முடிஞ்சோடனே கடத்திருக்கா போனார். போன அந்த காய் அரை கிலோ வாங்கினார். ஏன்னா இப்பதான் சொன்னா அதெல்லாம் அவளுக்கு நமக்கு இல்ல நிவா அப்படின்னா. அது மாதிரி சொல்றத ஒண்ணு செய்யறது ஒண்ணுனா அவள ஹிப்போக்ரைட் தான், ஒண்ணு சொல்லாம இருக்கணும் இல்ல விடணும் என்று முடியல. அப்போ அந்நியதா சங்கல்பிய அந்நியதா சரதி, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அதான் வாக் த டாக். வாக் த டாக்னா ஆச்சாரியெல்லாம் யாரும் கேட்டா வாக் த டாக், தோஸ் ஹூ வாக் தே டாக், அவதான் ஆச்சாரியால். மிச்ச பேர்லாம் வெறும் பிரவர்த்தக பிரவச்சனம் பண்றவா தான், அவளை பார்த்து மயங்க கூடாது. சரியா உச்சதே ஆத்ம ஜானாய உத்யுக்தா விபரீதா வினஷ்டா பவதின்ட்டு அடிச்சிருந்தானா, ஜீரோ பேக் டு ஸ்கொயர் ஒன் சொல்ல பாருங்க. அவ்வளவுதான், எங்கேயோ ஏறினவன் எதையோ பார்த்து ஏமாந்து நம்மளுக்கு வந்துடுறோம். அவ்வளவுதான். எஸ்திந்திரிய அனிஸ்மனசா நியம்யாரபதே அர்ஜுனம் கர்மேந்திரிய கர்ம யோகம் அசக்தஸ்த விசிஷ்யதே. இன் கான்ட்ராஸ்ட் யஹ தூ, தூன்னு போட்டாலே பட்டன் அர்த்தம், பியூட்டி. எவனோ, எவன் என்ன பண்றான், இந்திரியாணி மனசா நியம்ய, இந்திரியங்களை மனசனால கண்ட்ரோல் பண்ணி வித் த மைண்ட் ஆரபதே, எத கர்மயோகம், எப்படி அசக்தா, அசக்தா அசக்தானாலே அன் அட்டாச்சு டிட்டாச்சு. இந்த காயினேஜ்ல சூப்பரா பண்றா, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்படிலாம் இங்கிலீஷ்ல காயின் பண்றா, அதெல்லாம் சொல்லிட்டு போலாம். அதாவது இப்ப இருக்க குருமார்கள் என்ன பண்றான் கேட்டா, புது புதுதா பத்திரிக்கை போடுறா, அதுக்கு புது புதுதா பேர் வைக்கிறா, இல்ல ஜனங்களுக்கு கேட்சியா இருக்கு. இன்னும் காஸ்ட் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தேவையான யோசிச்சு பார்த்தா சூப்பர் பத்திரிக்கை வருது, எல்லா ஜார்கன்ஸ் வந்துட்டு இருக்கு, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் எல்லாம் போடுறா. இவா என்ன பண்றான்னா, லட்ச ரூபாய் மெசினஸ் கார்ல போறான், பர்த்டே பார்ட்டி வந்து மேல இருந்து இறங்குறாங்க, எல்லாம் நிறைய பேர் தெரியாது. அவ அடிச்சிட்டு இருக்கா பெரிய குரு, டெட்டில பேசுறாரு எல்லாம் பேசுறாருன்னா பண்றது பார்த்தாலும் மொத்தம் ஃப்ராடு. அதனால என்ன பண்ற கேட்டா, அப்படி இருக்க கூடாது. கர்மயோகம் அசக்தா, அசக்தானா ஈடுபடாம பலன் மேல ஆசை இல்லாம பண்ணணும். சக விசிஷ்யதே, அத பூர்வ அபியஸ்த விஷய சஜாத்தியே சாஸ்திரியே, நமக்கு பழக்கமா இருக்கக்கூடிய இருக்கணும் அதுல கர்மணி, சாஸ்திரியே கர்மணி, இந்திரியாணி ஆத்மாவலோகன பிரவர்த்தேன மனசா நியமிய. எப்படிப்பட்ட மனசு, மனசானது உள்ளுக்குள்ள நோக்கணும், இந்திரியங்கள் வெளி வியாபாரத்துல இருக்கு, அது முடியுங்கிறது. கர்மாவை பண்ணச்சு, ஏன்னா மனசுன்னு வெளில அலையிறது, அப்ப மனசை அடக்கணும். இந்த கர்மா எதுக்கு பண்றேன், எனக்காக இல்ல, எனக்காக இல்லைன்னு சொன்னா கூட ஆத்மாவலோகனம் அடையணும், பகவானுக்காக கர்மா. ஆனா என்னோட பர்பஸ் என்ன, பாப்பங்கள்லாம் அழிக்கணும் இல்லையா. தைஹி ஸ்வதயேவ கர்ம பிரபணைஹி இந்திரியஹி அசங்க பூர்வகம் யஹ கர்மயோகம் ஆரம்பதே. அப்படி அதோட அட்டாச்மெண்ட் இல்லாம யார் கர்மயோகம் ஆரம்பிக்கிறானோ சஹா, அவன் அசம்பாவியமான பிரமாதத்தேன ஞானிஷ்டாதபி புருஷாது விசிஷதே. ஞானிஷ்டத்தில் இருக்கக்கூடியவனை காட்டிலும் இவன் வசந்தவன். எப்படிப்பட்டவன், அவன் வந்து மித்தியாச்சாரம் ஃபாலோ பண்றான் பாருங்க, அவனை காட்டிலும் இவன் வசதியானவன். ஏன்னா அந்த ஞான யோகத்தினுடைய அங்கமும் கர்மயோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன்னா கர்மயோகம்னா வெறும் இயர் கர்மயோகம் இல்ல, அது கர்மட்டால்னு பேரு. இவன் என்ன கேட்டா ஞானபூர்வகமான கர்மயோகம் அப்படின்றதுனால அவனும் வந்து, அவன் வந்து எப்படி இருக்கான், அவனை காட்டிலும் வேற. ஏன்னா இப்படி பண்றதுனால விழமாட்டான், பரமபாதம் அடைந்தா கூட எங்க இருப்பான் அங்கேயே இருப்பான். ஆனா ஞான யோகம் பண்ணி ஃபெயில் ஆயிட்டான்னா திருப்பி ஒன்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதான் அதுல சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்படி கர்மயோகம் ஒருத்தன் பண்ணுவானே ஆனால் அவனுக்கு வீழ்ச்சி கிடையாது, அப்படியே மரணம் ஏற்பட்டதுனா கூட திருப்பி அங்கேயே கண்டினியூ பண்ணணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 8வது ஸ்லோகத்துல. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குருகாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.